رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானிலே அவனுடைய மாபெரும் அருளாக அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கெல்லாம் அல்லாஹ் நசீபை கொடுத்ததை போன்று அதன்படி வாழ்வதற்கும் அதன் மூலம் இறையருளை பெறுவதற்கும் தகுதியான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று துவா செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, கடந்த இரண்டு நாட்களாக அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையிலே வட்டி என்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமூக விரோத செயல், எவ்வளோ பெரிய சமூக குற்றம், அதனால் சமுதாயத்திலே எவ்வளோ பெரிய மோசமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த வட்டி அல்லாஹ்வுக்கு மிக மிக வெறுப்பான ஒரு காரியம் என்பதையெல்லாம் கடந்த இரண்டு தினங்களிலே பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, அடுத்த வசனங்களிலே, அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களிலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்கு முன்பாக இந்த வட்டியை பற்றி வசனங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் உலகத்திலே யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சமாளிக்கலாம், பேசலாம், ஏமாற்றலாம், மக்களுடைய கண்களை மறைக்கலாம், காதுகளை மறைக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது நீங்கள் அவற்றிற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எச்சரிக்கை வசனத்தோடு அல்லாஹ் வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்கே முடிக்கின்றான். அருமை சகோதரர்களே, குர்ஆன்ல மொத்தம் எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஆறு வசனம், சூரத்துல் ஆல இம்ரான்ல ஒரு ரெண்டு வசனம், சூரத்துல் ரூம்ல ஒரு ரெண்டு வசனம், இப்படி பார்த்தோம்னா மொத்தமே குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பத்து வசனங்கள்ல வட்டியினுடைய கொடுமையை பற்றி, கொடூரத்தை பற்றி சொல்கின்றான். வட்டி எவ்வளவு பெரிய பாவம், அது எவ்வளவு மோசமான விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த வட்டியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை பற்றி சொல்லாமல் இருப்பதில்லை. ஏன் சொன்னா, இந்த வட்டிக்கு அடிப்படை அஸ்திவாரமிட்டவர்களும் சரி, இன்னைக்கு வட்டியினுடைய இந்த வேகத்திலே வட்டியை ஒரு மோசமான காரியம், அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட இந்த மோசமான இந்த வட்டியை மக்களுக்கு மத்தியிலே பரவ செய்ததும் சரி யூதர்கள்தான். அதனாலதான் ரப்பல் ஆலமீன் யூதர்களை பற்றி, வட்டியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் யூதர்களை குறிப்பிட்டு சொல்லுவான். அவர்கள் அநியாயங்களின் காரணமாக, அவர்கள் அநியாயமாக வட்டியை தின்றதின் காரணமாக அல்லாஹ் யூதர்களை பற்றி சொல்லுவான். இன்னொரு வசனத்தில் சொல்றா, லா தாக்குல் ரிபா அல்லாஃபா முதாஃபா, பன்மடங்காக பெருக்கி வட்டியை தின்னாதீர்கள் அப்படிங்கிறான். அப்போ இப்படி யூதர்கள் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் வட்டி தொடர்பு இல்லாமல், வட்டி சம்பந்தப்படாமல் அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அந்த யூதருடைய கெட்ட குணத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, மூமின்களே நீங்க யூதர்களை மாதிரி ஆயிடாதீங்க, நீங்க யூதர்கள் மாதிரி ஆகாதீங்க. ஏன்னா ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூமின்களை பார்த்து யூதர்களை மாதிரி ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாண்டா, இதற்கு முஃபஸ்ஸிர்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை அழகா சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா, யாயு லதீன் ஆமனு லா தக்கூனு கல்லதீன் ஆதவ் மூசா, மூமின்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேதனைப்படுத்தினார்களே அவர்களை போல் நீங்கள் ஆகாதீர்கள். அவங்க யாரு? யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேதனைப்படுத்தியவர்கள் யூதர்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேதனைப்படுத்தி யூதர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்துல. அப்ப ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்டா? அருமை சகோதரர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினருக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே யூதர்களை பின்பற்றுவதில் அவர்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் சொன்னா, யூதர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு லஸ்ஸத், ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆதி யூதர்களை பின்பற்றுவாங்க, எவ்வளவு சிரமப்பட்ட ஆதி யூதர்களை பின்பற்றுவாங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதன் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு பாம்பின் பொந்துக்கு நுழைந்தாலும் என்னுடைய உம்மத்தினரும் சில பேர் அப்படி நுழைய முற்படுவார்கள். ஒரு பாம்புடைய பொந்துக்குள்ள நம்ம உடம்ப சுருக்கிக்கிட்டு உள்ள நுழைவது சாதாரண விஷயமா? என்னங்க, நம்முடைய உடம்ப செயற்கையா அப்படி சுருக்கி முறுக்கிட்டு ஒரு பாம்புடைய பொந்துக்குள் நுழைய சாதாரண விஷயமா? முடியல காரியமா அது. நபிசுல்லா சொல்றாங்க, அந்த காரியத்தை ஒரு யூதன் செய்வானேயானால் அதை பார்த்து என்னோட உம்மத்தினம் சில பேர் செய்வாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு, டேஸ்ட் யூதர்களை பின்பற்றதுல அவ்வளவு டேஸ்ட், யூதருடைய கலாச்சாரம் அவனுக்கு ரொம்ப ருசியா தெரியும் அவனுக்கு. அந்த ருசி அடைவதற்காக, அந்த யூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த இன்பத்தை அடைவதற்காக அவன் எவ்வளவு சிரமம் மேற்கொள்வான், எவ்வளவு மேல சிரமம், உடலை சுருக்கி கொண்டு பாம்பின் பொந்துக்கு நுழைகிற அளவுக்கு சிரமமா இருந்தாலும் அந்த சிரமத்தை மேற்கொள்வான். அப்ப யூதர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்வாங்கிறாங்க முதல் விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த உதாரணம் என்ன சொல்றாங்க, அது எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தாலும் அதையும் செய்வான் யூதர்களை பின்பற்றுவதற்காக. எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தாலும் சரி, உலகத்திலே பல மோசமான கெட்ட காரியம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யூதர்களில் ஒருத்தன் தன்னை பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்வானால் என்னுடைய உம்மத்திலே சில முதவி அப்படி இருப்பான் யூதர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில். யூதர்கள் சர்வசாதாரணம், உங்களுக்கு தான் பெரிய பாவம், பெரிய பாரதமா தெரியும், அவனுக்கு சர்வசாதாரணம். அதே மாதிரி செய்யக்கூடியவன் அவர்கள் ஒருத்தருந்தா என்னுடைய உம்மத்திலே நாலு முதவி இப்படி வருவான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் நபிசல்லாம் சொல்றாங்க. அப்ப யூதர்களை பின்பற்றுவதிலே அப்படி ஒரு லெஸ்ஸத், ஒரு டேஸ்ட், ஒரு இன்பம், ஒரு ருசி இவனுக்கு கிடைச்சிரும். அந்த ருசியை பின்பற்றுவதிலே இவன் எவ்வளவு சிரமப்பட்டு வேணாலும் அந்த டேஸ்டை அடைவான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சகோதரன் இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகளாவிய அளவில் பார்ப்போம் என்றால் முஸ்லிம்கள், நான் குறிப்பா ஜோர்டான், லெபனான், எகிப்து, சிரியா இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் பார்த்துருக்கிறேன், ரெண்டு மூணு தடவை போயிருக்கிறேன். அங்க முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இஸ்லாமிய அடையாளமே இருக்காது, இஸ்லாமிய அடையாளமே இருக்காது. பேர் மட்டும்தான், ஏதாவது அரபு பேர் இருக்குமே தவிர எந்த இஸ்லாமிய அடையாளமும் இருக்காது. அங்குள்ள கிறிஸ்தவர்களைப் போல, அங்குள்ள மற்ற யூதர்களைப் போல, இவருடைய கலாச்சாரமும் கிட்டத்தட்ட அவர்களைப் போன்றே மாறிவிட்ட ஒரு மோசமான நிலையை பார்க்கலாம். இங்க நம்ம நாட்டில் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நடைமுறையை பின்பற்றணும், சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றணும், நம்முடைய உடை, நம்முடைய ஆடை, நம்முடைய முகத்தில், நம்முடைய உடம்பில், நம்முடைய வெளிரங்கத்தில், நம்முடைய அந்தரங்கத்தில், நம்முடைய உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், இவைகள்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தில் இருக்கு, பெரிய அருவறுப்பா இருக்கும் ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்றதுக்கு. அதே நேரத்தில் யூத மாதிரி, ஒரு கிறிஸ்தவ மாதிரி நல்ல அவன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்க தயாரா இருக்கிறான். எந்த அளவுக்கு பாருங்க, கோட் சூட் போடுறோம், கோட் சூட் கலாச்சாரம் இது இல்லை, இது யாருடைய கலாச்சாரம்? கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். கிறிஸ்தவன் ஏன் கோட் சூட் போட்டான் அப்படின்னா, அவனுடைய மேற்கத்திய நாடுகள்ல, இங்கிலாண்டா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், அல்லது பிரான்ஸா இருக்கட்டும், போர்ச்சுகலா இருக்கட்டும், இத்தாலியா இருக்கட்டும், அவனுடைய மேற்கத்திய பகுதிகளில், அவனுடைய ஐரோப்பிய நாடுகள்ல பெரும்பாலும் குளிர் நேரம், அவனுக்கு பெரும்பாலும் குளிர் பிரதேசம். அவன் அந்த குளிர் பிரதேசத்தில் கோட்டை போட்டுக்கிட்டு, ஷர்ட்டுக்கு மேல கோட்டு போட்டுக்கிட்டு, அந்த கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுப்பான், கையில குளிர்படக்கூடாது ஒத்துப்பான். அப்படி அவன் செஞ்சானா அது நியாயம்? நம்மால 120 டிகிரி வெயில் அடிக்கும், இங்க கோட்டை போட்டு கோட்டுக்குள்ள கையை விட்டுப்பான் பாக்கெட்டுக்குள்ள, பாக்கெட்ல கைவிட்டு செய்யல நபர். எதுக்கு இந்த கோட்டு சுட்டு ஏன் இந்த பாக்கெட்ல கைவிடுறாரு? அப்படியே அந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி, கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நீ இருந்தா இல்லையா? அப்ப அது ஒரு பைத்தியகாரத்தனமான தெரிய செயல் தெரிஞ்சா கூட இன்னைக்கு ஒரு ஆபீஸுக்கோ ஒரு அலுவலகத்துக்கோ அல்லது ஒரு இன்டர்வியூக்கோ அல்லது ஒரு ஃபார்மல் நிகழ்ச்சிக்கோ போகணும்னு சொன்னா அவன் இந்த கோட் சூட்டோட போனதா அவனுக்கு மரியாதை. அது இப்போ கிளப்புகள்ல வேட்டி கூட எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறான், வேட்டி கூட எடுத்துட்டு வராது, ஜட்டியோட போனாலும் பரவாயில்லன்னு அவன் படுத்துட்டு வேட்டி கொடுத்துட்டு வந்துடாது அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அந்த அடிமை கலாச்சாரம் பாருங்க சோழ. இதுக்கு பின்னாடி ஒரு நம்ம ஒரு ஒரு ஒரு பெரிய சூழ்ச்சியை பார்த்தோம்னா, இந்தியாவில முஸ்லீம்கள் மிகப்பெரிய கிளர்ச்சி செய்யறாங்க சுதந்திரம் கேட்டு. பிரிட்டிஷ் காலத்தில் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சது யாரு தான்? முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகள் வரை ஆங்கிலேயர்களை சோலோவா ஏத்துக்கிட்டது முஸ்லீம்கள் மட்டும்தான், தன்னந்தனே ஏத்துக்கிட்டு முஸ்லீம்கள். அப்புறம் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால வந்து இறங்குறாரு, அங்க அடிபட்டு உதப்பட்டு அவர் தீண்டாமன் சொல்லி ரயிலோடு கீழே தள்ளி அந்த கோபத்தில் வந்து இறங்குறாரு. அப்ப மகாத்மா காந்தி என்ன பண்ண, முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி தாருல் தேவ்பந்த் மதரசாவுடைய முதல் மாணவர், காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி தாருல் தேவ்பந்த் மதரசாவுடைய பவுண்டர், இவங்க எல்லாம் போய் மகாத்மா காந்தி சந்திச்சு அவர்கிட்ட பேசி, ஐயா இது நாள் வரைக்கும் நாங்க முஸ்லீம்களும் பிரிட்டிஷ்கார சண்டை நடந்துட்டு நீ வந்து இதுல இறங்கினாதான் இது வந்து வெகுஜன போராட்டமா மாறும் அப்படின்னு சொல்லி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மா என்ற அடைமொழியை கொடுத்தது மஹமுதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி. சத்திய சோதனையில மகாத்மா காந்தி எழுதுறாரு இந்த வார்த்தையை, சத்திய சோதனையில எனக்கு தேவபந்த் உலமாக்கள் தான் வந்து எனக்கு மகாத்மாங்கிற பட்ட பேரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மகாத்மான அடைப்பொழியை கொடுத்து அவரை போராட்டத்தை குதிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வெகுஜன போராட்டமா மாறுது. அப்ப இந்த போராட்ட கிளர்ச்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவு உத்வேகமா நடக்கும் பொழுது அப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இதை பத்தி ஒரு விவாதம் நடக்குது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல விவாதம் நடக்குது, நம்ம இந்த மாதிரி இந்தியாவில சுதந்திரம் கேட்கறாங்களே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இல்ல கொடுக்க கூடாது, நமக்கு நல்ல சான்ஸ் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருது இந்தியாவை சுரண்டதுக்கு, நல்ல சுரண்டிய சொத்துக்களை பூரா கொண்டு வந்துட்டு இருக்கோம், இப்ப சுதந்திரம் கொடுத்தீங்க சுரண்டதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு அப்செக்ஷன் பண்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம எவ்வளவு காலத்தை இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்க முடியும், ஒரு காலத்துக்கு சுதந்திரம் கொடுத்தா ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்தியாவுடைய சொத்து கைவிட்டு போயிடலாம் பயப்படாதீங்க, இந்தியாவோட சொத்து உங்க கைவிட்டு போயிடலாம் பயப்படாதீங்க, நான் ஒரு ஐடியா சொல்றோம், நாங்க அந்த ஐடியா ஃபாலோ பண்ணா நாம அவங்களுக்கு ஜியோகிராபிக்கல் அல்லது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொடுத்துடலாம், புவியியல் ரீதியா சுதந்திரம் கொடுத்துடலாம், அல்ல அரசியல் ரீதியா சுதந்திரம் கொடுத்துடலாம். ஆனால் அவன் காலாகாலத்துக்கும் நமக்கு அவன் கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸ் ஆக, கலாச்சார அடிமைகளாக நமக்கு இருப்பான். நாம ஒரு ஒரு பிளான் பண்ணி தர்றோம், அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜியோகிராபிக்கலா அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடலாம், அதாவது புவியியல் ரீதியா ஃப்ரீடம் கொடுத்துடலாம். ஆனா காலகாலத்துக்கு அவன் நமக்கு கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸா இருப்பான், கலாச்சார அடிமைகளாக. கலாச்சார அடிமையா நமக்கு இருந்தாண்டா நாம என்ன பொருளை அவன் பயன்படுத்தும் நினைக்கிறோமோ அதை நாம தீர்மானிக்கலாம். அவன் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண முடிவு பண்றோமோ அதை நாம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ஒரு திட்டம் போற நீண்ட சூழ்ச்சி வரலாறு. இந்த யூதர்களை பத்தி வந்ததுனால லைட்டா உங்களுக்கு கூட்டிட்டு காட்டுறேன், சுருக்கமா சொல்றேன், நீண்ட வரலாறு இது. கிளாக்ஸ்டோன் சொல்லி ஒரு மெம்பர் பேசுறான், அவன் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்லிமெண்ட்ல கிழிச்சு காட்டுறான், ஒரு நீண்ட சம்பவம். அப்பதான் என்ன பண்ண, லார்டு மெக்காலே லார்டு டன்லப் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அறிவு ஜீவிகள்ட்ட பொறுப்பை படிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீ ஒரு பாடத்திட்டத்தை ஒரு சிலபஸ உருவாக்கணும், இந்த பாடத்திட்டம் முழுக்க முழுக்க குரானிய பாடத்திட்டத்துக்கு எதிராக இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் உலகத்தில் பாடம் என்றாலே கல்வி என்றாலே எந்த கல்வி தான், குரானிய கல்வி தான். ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கும்போது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்திலே அந்த கடிதம் பின்னாடி நூலாக தோக்கப்பட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேர்ல புத்தகமாக வந்திருக்குது. ஜவஹர்லால் நேரு கடிதம், அந்த கடிதத்தை ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகின்றார், த டார்க் காண்டினென்டல் என்று சொல்லக்கூடிய இருண்ட கண்டமாக இருந்த ஐரோப்பாவிற்கு, இருண்ட கண்டனா தமிழ்நாடு மாதிரி பவர் கட்டா இல்ல, இருண்ட கண்டன என்னங்க, நாகரிகமே தெரியாத கல்ச்சுரலே தெரியாத படிப்பறிவே இல்லாத இருண்ட கண்டமாக இருந்த ஐரோப்பாவிற்கு முதன் முதலாக கல்வி என்ற தீபத்தை எடுத்து சென்றது இஸ்லாம் தான். யார் சொல்றா? காசி நானூத்தி ரஹமத்துல்லாலையோ ஷம்சுதீன் காசிமியோ முகமது ஹசன் ரஹமத்துல்லாலே சொல்ல, ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் குறிப்பிடுறார் தன்னுடைய மகள் இந்திரா காந்தி எழுதுற கடிதங்கள்ல. இருண்ட கண்டமான ஐரோப்பாவிற்கு முதன் முதலாக கல்வியை எடுத்து சென்றது இஸ்லாம் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதனாலதான் அல்லாம இக்பால் அவர்கள் அழகா சொன்னாங்க, ஜிஸ்ஸுக்கு துனியா அயல்முக்கஹத்தி ஹே ஓ ஜஹிலே மெஹஸ் ஹே, jisku dunya ilmu kahti hai wo jahile mahaz hai ilmu to hai aapke irshad farmane ka naam inda ulagam edarku kalvi endru per vaithirukirado adu dhaan hai wo jahile mahaz hai vadigattiya madamaitanam inda ulagam edarku kalvi per vechirudo adu enadhu vadigattiya madamaitanam ilmu to hai aapke irshad farmane ka naam ilmu endrale kalvi endrale allahude thoodar sallallahu alaihi wasallam இந்த உலகத்துக்கு எதை காரி துப்புனாங்களோ அதுதான் கல்வி. அவங்க வாயில இருந்து என்ன எச்சில் தெரிச்சதோ அதுதான் கல்வி. மற்றபடி இந்த உலகம் எது கல்வி பேர் வச்சிருதோ அதான் வடிகட்டிய முட்டாள்தனம். இதுதான் உண்மை சகோதரர்களே. அதுவரை குரானிய கல்வி தான் இருந்தது. குரானிய ஞானம் தான் ஞானமாக இருந்தது. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளுக்கும் பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களுக்கும் குற்றதுணையாக பக்கத்துணையாக இருந்தது அல்லாஹ்வுடைய குரான். குரானை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க, குரானை ஆராய்ச்சி நூலாக பயன்படுத்தினாங்க. இந்த நிலையை விட்டு மக்களை திருப்பி நாம அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்கணும். அந்த சிலபஸ் அவன் படிச்சாண்டா காலாகாலத்துக்கும் அவன் நமக்கு அடிமைப்பட்டு கிடப்பான். எந்த ரீதியாக? கலாச்சார ரீதியாக, புவியியல் ரீதியாக நம்ம என்ன கொடுத்துடலாம்? சுதந்திரம் கொடுத்துடலாம். பொலிட்டிக்கல் ரீதியாக சுதந்திரம் கொடுத்துடலாம். ஆனா கலாச்சார ரீதியாக அவன் நமக்கு அடிமைப்பட்டு கிடப்பான் அப்படின்னு திட்டமிட்டு தான் அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த பாடத்திட்டத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பாடத்திட்டத்தை படிக்கக்கூடியவர்கள் தான், அந்த பாடத்திட்டத்தை படிக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நசரானிகளாகவும் அல்ல குஃபர்லையும் காஃபிர்களாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுப்போ எப்ப அவனுக்கு இஸ்லாமிய பாடத்திட்டம் தெரியாதோ, இஸ்லாமிய கல்வி தெரியாதோ, வெறும் இந்த பாடத்திட்டத்தை மட்டும், இந்த லார்டு மெக்காலே உருவாக்கி கொடுத்த பாடத்திட்டத்தை மட்டும் படிக்கிறானோ, அவனுடைய இறுதி எல்லை குஃபராத்தான் இருக்கும். அவனை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டம் எதை உருவாக்கும்? இன்னைக்கு பாக்குற அப்துல் கலாம்களை தான் உருவாக்கும். அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவாளி, ஆனா இஸ்லாமிய அட்மாஸ்பியர் இல்ல, அவர்கிட்ட இஸ்லாமிய தொடர்பே இல்ல, குரான் ஹதீஸ் ஞானமே இல்ல, இஸ்லாமிய சூழ்நிலையே இல்ல. அதனால அவர் படிச்ச கல்வி அவர் எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு? ரிப்போர்ட்டர் கேட்கிற நிருபர்கள், நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்பு, நீங்கள் பெரிய விஞ்ஞானி, அறிவியல் கண்டுபிடிச்சு ஏதாவது தோல்வி அடைஞ்சா அந்த தோல்வியை எப்படி நீங்க மனசாந்தியா மாத்துவீங்க, அந்த தோல்வி எப்படி சமாளிப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எது ஆறுதல் தரும் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, இதுவும் இதுவும் தான் ஆறுதல் தருங்கிறாரு. இதுவும் இதுவும் தான், இதுவும் காட்டுறது வீணைய, இதுவும் காட்டுறது நடராஜர் சிலைய. பத்திரிகை வந்துச்சு, முன்னாடி இருக்கிற வீணையை காட்டுறாரு. எனக்கு தோல்வி ஏற்படும் போது அந்த வீணையை வாசிப்பேன், தோல்வி ஏற்படும் போது நடராஜர் சிலையை கும்பிடுவேன், இதுவும் இதுதான் எனக்கு ஆறுதல் தரும் அப்படிங்கிறாரு. பேர் அப்துல் கலாம், பிறந்தது இஸ்லாமிய குடும்பத்தில், ஆனால் அவர் படித்த கல்வி முழுக்க முழுக்க லார்டு மெக்காலே உருவாக்கிய பாடத்திட்டம், ஆங்கிலேயர் உருவாக்கிய பாடத்திட்டம். அவர் படித்த கல்வி முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய பாடத்திட்டம். அவருக்கு இஸ்லாமிய அட்மாஸ்பியரே இல்ல, இஸ்லாமிய சூழ்நிலை. நான் உதாரணத்தை சொல்றேன், அப்துல் கலாம் நமக்கு எந்த கோபம் கிடையாது. அப்துல் கலாமா இருக்கட்டும், தஸ்லீமா நசரினா இருக்கட்டும், சல்மான் ருஷ்டியா இருக்கட்டும், பதில் சைதுகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி இஸ்லாமிய பேக்ரவுண்ட் இல்லை என்று, அல்லது அல்லாஹ் பாதுகாக்க நம்ம வீட்டு பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் நிலைமை, நம்ம வீட்டு பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு எது வரைக்கும் இஸ்லாமிய தொடர்பு, இஸ்லாமிய ஞானம், இஸ்லாமிய அட்மாஸ்பியர், இஸ்லாமிய பேக்ரவுண்ட் இருக்காதோ, அவன் வெறும் இந்த கல்வியை மட்டும் படிப்பான், அவனுடைய அடுத்த ஸ்டெப் குஃப்ராதான் இருக்கும். ஏனென்றால் இந்த கல்வி காஃபிர்களை உருவாக்குவதற்கென்றே திட்டமிட்டு சூழ்ச்சி செய்யப்பட்ட கல்வி இது. நம்ம ஆளுங்க அது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குற கல்வியே, பிரிட்டிஷ்காரன் உருவாக்குற கலாச்சாரத்தையே பின்பற்றி வேட்டி கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறான். பிரிட்டிஷ்காரன் உருவாக்குற கல்வி திட்டத்தை விடுவானா? விடமாட்டான், உடமாட்டான். அதுல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கான், அது போட்டிருக்கேன், இது போட்டு கீழே சின்னதா போட்டிருக்கான். எந்த பவுடர் குழந்தைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும், குழந்தைகளுக்கு மட்டுமே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது, குழந்தைகளுக்கு இதுதான் சூட்டபிள் அப்படின்னு உலக பைத்தியகாரத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தோ, அந்த பவுடர்ல போட்டிருக்கான் கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன். வாங்கி பாருங்க, டப்பா வாங்கி பாருங்க. கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன் வார்த்தை எதுல எழுதுவாங்க? எதுல எழுதுவான்? பாய்சன்ல எழுதுவான், விஷத்துல எழுதுவான். குழந்தை பக்கத்தில் வைக்காதீங்க, குழந்தை எடுத்து வாயிலையில வச்சிருப்போது கவனமா இருங்கன்னு சொல்லி பாய்சன்ல எழுதுவான். அந்த வார்த்தையை ஜான்சன் ஜான்சன் பவுடர் டப்பா போட்டுருக்கான், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன், குழந்தைகளை தூரமா வைக்க அப்படின்னு சொல்லி. எந்த பொருளுங்க, எது குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க சூட்டபிள், குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க சாதகமானது, குழந்தைகளுக்கு பிரத்யேகமா தயாரிக்கப்படுத்த உலகம் மூடத்தனமா நம்புதோ, பாருங்க நாம் எந்த அளவுக்கு கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸ் ஆகிட்டோம், கலாச்சார அடிமைகள் ஆயிட்டா. நாம எதை பயன்படுத்தணும், எந்த விஷத்தை பயன்படுத்தணுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான், அவன் தீர்மானிக்கிறான். நீ ஜான்சன் ஜான்சன் இல்லாட்டா அந்த வீடு குழந்தை பிறந்ததுக்கே அடையாளம் இல்ல. குழந்தை பிறந்த வீட்டில் குழந்தை இருக்குதா இல்லையோ ஜான்சன் ஜான்சன் இருக்கணும். குழந்தை பிறந்த வீட்டில் குழந்தை இருக்குதா இல்லையோ ஜான்சன் ஜான்சன் பவுடர் இருக்கணும், சோப்பு இருக்கணும். ஆனா அந்த பவுடர் என்ன போடுறான், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன், குழந்தைகளிடம் தூரமா வைங்க. எதுக்காக சொல்றா சகோதரர்களே, அந்த அளவுக்கு கலாச்சார அடிமைகள் ஆக்கப்பட்டு விட்டோம். நியூ இயர் என்னைக்குங்க, நியூ இயர் என்னைக்கு, ஜனவரி ஃபர்ஸ்ட், ஜனவரி ஃபர்ஸ்ட் நியூ இயர். இப்ப கேட்டா எல்லாம் இல்ல இல்ல இல்ல நமக்கெல்லாம் முஹர்ரம் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனா எடுத்தோட வாயில் என்னதான் வரும், ஜனவரி ஃபர்ஸ்ட், ஜனவரி ஃபர்ஸ்ட். யார்த்த கேளுங்க, முஸ்லீம்கள்ட்ட, நான் முஸ்லீம்கள், யார்த்த கேளுங்க, நியூ இயர் என்னைக்குன்னு கேளுங்க, ஜனவரி ஃபர்ஸ்ட்டுங்குவான். ஜனவரி ஃபர்ஸ்ட் யாருக்கு நியூ இயர், கிறிஸ்தவர்களுக்கு. ஜனவரி ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு நியூ இயர். முஸ்லீம்களுக்கு முஹர்ரம் இருக்குது, தெலுங்குக்காரங்களுக்கு அவங்களுக்கு தெலுங்கு வருஷ பிறப்பு இருக்குது, தமிழ்காரங்களுக்கு அது நசீபு ஆட்சி மாறும் போல மாறிட்டே இருக்கும். ஐயா வந்தா ஒரு தமிழ் வருஷ பிறப்பு, அம்மா வந்தா ஒரு தமிழ் வருஷ பிறப்பு, அதனுடைய கேடுகட்ட நசீபு மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் எல்லாத்துக்கும் வருஷ பிறப்பு ஒண்ணுதான், ஆனா தமிழுக்கு மட்டும் கேடுகட்ட நசீபு என்ன, ஆட்சி மாறும் போல மாறிக்கிட்டே இருக்கும் அது. சரி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷ பிறப்பு இருக்குது. ஆனா நியூ இயர் சொன்ன பளிச்சு மனசுல உட்கார என்னதாங்க, ஜனவரி ஒண்ணு. நீ பாக்கிறமா இல்லையா, நீங்க நியூ இயர் அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா, புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜை. பார்த்ததில்லையா பேப்பர்ல, புத்தாண்டுக்கும் நியூ இயருக்கும் ஜனவரி 1க்கும் வடபழனி முருகன் என்ன சம்பந்தங்க, என்ன சம்பந்தம், ஏதாவது சம்பந்தம் உண்டா, எந்த சம்பந்தம் கிடையாது. இதுல கல்ச்சுரல் ஸ்லேவ்னஸ், கலாச்சார அடிமைத்தனம், அவனுடைய கலாச்சாரத்தை நம்ம அப்படியே அடிமையாயிட்டோம். சரி, நாம சிரிக்கிறோம், ஆமாமா என்னது பைத்தியகாரத்தனமா இருக்குது, வடபழனி முருகன் கோவிலுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம். நீங்க டிசம்பர் 31க்கு ஜனவரி 1 அன்னைக்கு பாருங்க, நம்ம பாபா தர்காக்கு விசேஷமான சீரியல் லைட், விசேஷமான சீரியல் லைட், வடமலை முருகன் கோயில் இருந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி பாபாக்கு வந்துருச்சு. நீங்க பாபா சொன்ன சிரிக்கிறீங்க, அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு. நீங்க ரெகுலரா சுகத்தொழுவரா இருந்தா ஜனவரி 1 அன்னைக்கு பாருங்க, வழமையா வர்ற கூட்டத்தை விட ஒரு சபு கூட வரும், வழமையா சுபுக்கு வர கூட்டத்தை விட ஒரு சபு கூட வரும். நீங்க அடுத்த வருஷம் அனலைஸ் பண்ணி பாருங்க, கலாச்சார அடிமைத்தனம், நம்ம சிரிக்கிறோம் ஆனா எவ்வளவு பெரிய வேதனைங்க, எவ்வளவு பெரிய வேதனை. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு சபு கூட கூட்டம் வருது, வடபழனி முருகன் கோயில் இருந்து தர்காக்கு போய் தர்கால இருந்து பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நியூ இயர் இன்னைக்கு தொழுத வருஷம் பூரா தொழுத மாதிரி. சோதர, இந்த கலாச்சார அடிமைத்தனத்தை தான் அவர்கள் தீர்மானித்தார்கள், திட்டமிட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். ஏதோ அல்ஹம்துலில்லா நம்முடைய இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பகுதிகளில் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய உலமாக்களை உருவாக்குனது, குறிப்பா இந்த தப்லீக் ஜமாத் மாதிரி சீர்திருத்த ஜமாத்துகள் உருவானது. இதனுடைய விளைவு இந்த பகுதி மக்கள்கிட்ட ஓரளவு அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய ஞானம், இஸ்லாமிய உணர்வு, இஸ்லாமிய சிந்தனை இருக்குது. நீங்க கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்லாம் போய் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அரபு நாடுகளை உருவாச்சோ, எந்த அரபு மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வச்சானோ, அந்த லட்சக்கணக்கான நபிமார்களுடைய பிரச்சாரத்தையும் தாண்டி யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் மிகச்சு போச்சு, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் மிகச்சு போச்சு. இன்னைக்கு நாம ஒரு பருக்க கீழே விழுந்துட்டா எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு பேச்சமலை கீழே விழுந்துட்டா எடுத்து சாப்பிடணும், வீண் விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அரபு நாடுகளை பாருங்க, வீண் விரயத்தை அப்படி வீண் விரயம், அப்படியே அரபு நாடு கலாச்சாரம். நீங்க நம்ம ரெண்டு பேரும் எதிரில் நோம் திறக்கிறோம், ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு கீழே வச்சோன்னா அந்த தண்ணி நம்மளே எடுத்து குடிப்போம், ஆனா அரபுகள் குடிக்க மாட்டாங்க. ஏன், பிரிட்டிஷ் கலாச்சாரம் அப்படியே, எச்சி சே எச்சி நான் குடிக்கிறதா, நீ குடிச்ச எச்சிய. சோ எதுக்காடி சொல்றேன்னு சொன்னா, அதுதான் எல்லாம் சொல்றான், யூதர்களுடைய விஷயத்திலே ரொம்ப கவனமா இருக்க. இந்த வட்டி என்பதும் முழுக்க முழுக்க யூதருடைய கிரியேஷன், யூதருடைய உருவாக்கம். இந்த வட்டி மூமின்களே, நீங்க யூதர்களுடைய கலாச்சாரத்திற்கு அடிமையாகி, யூதர்களுடைய சிந்தனைக்கு அடிமையாகி இந்த வட்டியில போய் மாட்டிக்காதீங்க. நீங்க நினைக்கலாம், நான் வட்டி வாங்குறது இல்லைங்க, யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல அல்லாஹ் உங்களுடைய அந்தரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவான், அந்தரங்களை எல்லாம் வெளிப்படுத்திடுவான். இன்னைக்கு வரதட்சணையை பத்தி எடுத்தீங்கன்னா, ஒரு காலம் இருந்துச்சு வரதட்சணை கொடுப்பாங்க வாங்குவாங்க, இத்தனை பவுன் அத்தனை பவுன் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் எல்லாம் நடக்கும். இப்ப வரதட்சணை என்ன ஃபேஷன் அப்படின்னாக்கா, முதல் கண்டிஷன் இந்த பாருங்க, 100,000 ரூபாய் வரதட்சணை கொடுத்துடணும். ஆனா யார்த்தையும் சொல்லக்கூடாது, வெளியே தெரிஞ்ச அசிங்கம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இப்ப இப்ப அக்ரிமெண்ட் அப்படிதான் ஆரம்பிக்குது, 100,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கணும் ஆனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. யாரை ஏமாத்த? அதான் அல்லாஹ் சொல்றான், நீ ஊருக்கு என்ன மறைச்சிடலாம், உறவு கண்ண மறைச்சிடலாம், அவங்களுடைய பார்வையை மறைச்சிடலாம், ஆனால் ஒத்தக்கு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி, ஒரு நாள் வரும் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாளில் தான் நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இல்லல்லா துர்ஜவுன ஃபீஹி அல்லாஹ், அந்த நாளில் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத், அந்த நேரத்திலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர்கள் என்ன சம்பாதித்தார்களோ அதற்குரிய கூலி வழங்கப்படும். அல்லாஹ் சொன்ன இன்னொரு வசனத்திலே, இன்னமா துவஃபுன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய நற்காரியங்களுக்கு துர்க்காரியங்களுக்கு எல்லாம் கூலி வழங்கப்படுது. எங்கதான் எங்கதான் மறுமையில் தான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க உலகத்தில் இன்னைக்கு பகவத்கீதையில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான வாசகம், கடமையை செய் பலனை எதிர்பாராதே. ஆனா அல்லாஹ்வுடைய கொள்கை என்ன தெரியுமா? இல்ல பைத்தியகார்த்தனம் இல்ல, பைத்தியகார்த்தனமா கடமையை செய் பலனை எதிர்பாராதே. இன்னைக்கு உலகத்தில் யாருமே பலனை எதிர்பார்க்காம எதுவுமே செய்ய மாட்டான், மனித இயல்பு அது. கடமையை செய் பலனை எதிர்பாராங்கிறது இயற்கைக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது, மனிதனுடைய இயல்பு. அவன் ஏதாவது கடமையை செஞ்சா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? உருப்படியா பிரயோஜனமே இல்லாத காரியத்தை மனசு ஜீவான பைத்தியகார்த்தனமா? அதான் அல்லாஹ் மனிதனை படைச்சதுனால அவனுடைய இயற்கை குணங்களை தெரிஞ்சதுனால அல்லாஹ் சொல்றாங்க, இருங்க கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பாருங்கள், ஆனால் அந்த பலன் உலகத்தில் அழியக்கூடிய பலனை எதிர்பார்க்காதீங்க, அழியாத ஆகரத்திலே பலனை எதிர்பாருங்க. உலகத்தில் அழிஞ்சு போற பலனை எதிர்பார்க்காதீங்க, அழியாத ஆகரத்திலே பலனை எதிர்பாருங்க. இன்னமா துவஃபுன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம் கூலி வழங்கப்படுவது கியாமத்து நாள்லதான், உலகத்தில் கிடையாது. ஏன் உலகத்தில் தர கூலி என்ன ஆயிடும்? உங்களுக்கு அழிஞ்சு போயிடும், அதை எதிர்பார்க்காதீங்க. ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லணும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் மாடு வாங்க போறாரு, பசு மாடு வாங்க போறாரு மார்க்கெட்ல போய், பசு மாடு எதுக்காண்டி வாங்குவாங்க? பால் கறக்கிறதுக்காண்டி. கேட்கிறாரு, இந்த மாடு எத்தனை லிட்டர் மாடு பால் பறக்குங்க? இது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்குங்க. இந்த மாடு இது 12 லிட்டர் கறக்குங்க. விலை ரெண்டு ஒரே விலை தாங்க, அப்ப எதுதான் வாங்குவோம்? மாடு தான் பால் தான் நமக்கு நோக்கம். 12 லிட்டர் மாட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு, பார்த்தா மாஷா அல்லாஹ் காலையில் 6 லிட்டர் கறக்குது, சாயந்தரம் 6 லிட்டர் கறக்குது, 12 லிட்டர் கறக்குது. ஆனா இவருக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பால் மட்டுமா கிடைக்கும், டெய்லி 3 கூட சாணமும் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதாங்க? 3 கூட சாணம் கிடைக்கும். சாணத்துக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குது? சாணத்துக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குது? உரமா பயன்படுத்தலாம், செடி கொடிகள் உரமா போடலாம், எவ்வளவு பிரயோஜனம் இருக்குது? அதனால சாணமும் ஒரு யூஸ்ஃபுல் பொருள் தான், சாணமும் ஒரு நல்ல பொருள் தான். அப்படிங்கிறதுக்காண்டி மாடு வாங்கும் போதே யாரா சாணத்து நோக்கம் வச்சு வாங்குவானா? இந்த மாடு எத்தனை கூட சாணம் போடுங்க, இது 4 கூட போடுங்க, அந்த மாடு அது 5 கூட போடும், அந்த மாட்டை தான் யாரா வாங்குவானா? சகோதரர்களே, அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய கூலி பால் என்றால் உலகத்தில் தரக்கூடிய சாணம். நீங்க பாலை நோக்கமாக வைத்து மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை மட்டும் நோக்கமாக வைத்து எந்த காரியத்தை செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உலகம் என்ற சாணத்தையும் சேர்த்தான் தருவான் நமக்கு. உலகத்தில் பிச்சை கூட மாட்டான், உலகத்தில் கஷ்டப்படுத்த மாட்டான். நீங்க ஜகாத்து கொடுத்தீங்கன்னா, சதக்கா பண்ணீங்கன்னா, தர்மம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் மறுமையில் கூலி தருவான். அந்த பாலை மட்டும் நோக்கமாக வைத்து நீங்கள் ஜகாத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க, தர்மம் செய்யுங்க, நல்ல அமல் செய்யுங்க, ஆனால் அந்த பாலை நோக்கமாக வைத்து நீங்கள் இந்த நற்காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் உலகம் என்ற சாணத்தை சேர்த்து தருவான். அல்லாஹ் உலக சாணம், இந்த சாணத்தை சேர்த்து தருவான். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஒத்தக்கு யௌமன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளிலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீர்கள். சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸி மா கஸபத், எந்த ஒரு ஆத்மாவும் அவர்கள் செய்த காரியங்களுக்காக மறுமையில் கூலி வழங்கப்படும். ஓஹும் லா யுதலமூன், அவர்கள் எந்த விதமான அநீதமும் இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் இதே இன்னொரு வசனத்தில் தெளிவா சொல்றான், உமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா, யார் ஒரு அணு அளவுக்கு நன்மையை செய்வானோ அதனுடைய கூலியும் அங்கே பார்ப்பான். உமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், யார் ஒரு அணு அளவுக்கு தீங்கு செய்வானோ யரா, அதையும் அவன் அங்கே பார்த்துக் கொள்வான். அப்ப அவனுடைய நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் அணு வலது இருந்தால் கூட அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வசனங்கள்ல சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள்ல லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உள்ளத்திலே மறைத்து வைத்தாலும் சரி அதை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லாஹ் அதை விசாரிக்கத்தான் செய்வான் உள்ளத்தில் நினைச்சாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான் விசாரிப்பான் ஒரு பாவம் செய்யலாமா அப்படி நினைச்சீங்க பாவம் செய்யலாமா நினைச்சீங்க நினைச்சாலும் அல்லாஹ் விசாரிப்பான் கொடுமையா இருக்குது நான் முதல்ல நினைக்கிறேன் பாவம் செய்யலாமான் அப்புறம் அஸ்தகஃபிர்ல்லாஹ் நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு தீர்மானிச்சிடறேன் இப்ப நினைச்சதுக்காண்டி அல்லாஹ் விசாரிப்பானா அல்லாஹ் முதல்ல அப்படித்தான் தீர்ப்பு எழுதி வச்சிருந்தான் அதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்புறம் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க யாரு சொல்லலாம் இது என்ன சரி நாங்க மனிதர்கள் உள்ளத்துல தப்பான எண்ணங்கள் ஆசைகள் இச்சைகள் வர்றது இயல்பு ஆனா அப்புறம் விளைவிக்கிறமா இல்லையா அப்புறம் தப்ப செய்யாம ஒதுங்கிறமா இல்லையா அந்த பாவத்தை செய்யாம விளைவிக்கிறமா இல்லையா யார சொல்ல நாங்க நினைச்சாலுமா பாவம் சஹாபாக்கள் முறையிட்டதன் விளைவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தை இறக்கணும் அடுத்த ஆயத்தை இறக்கணும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களை அவர்களால் முடியாத ஒன்றை அல்லாஹ் திணிக்க மாட்டான் அவங்களை திணிக்க மாட்டான் மாறாக நீங்கள் எதை உள்ளத்திலே முதல்ல நினைக்கிறீங்க ஒரு பாவம் செய்யலாம் நினைக்கிறீங்க நினைச்சா உங்களுக்கு தப்பு கிடையாது பாவம் கிடையாது அந்த நினைத்த பாவத்தை எப்பொழுது செயல்படம் கொடுப்பீர்களோ அப்பதான் உங்களுக்கு தண்டனை அப்பதான் உங்களுக்கு தண்டனை அல்லாஹ் சொல்றா பாருங்க அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றான் யுஹாசிபுக்கு பிஹில்லா நீங்கள் உள்ளத்தில் நினைத்தாலும் தண்டிப்பான் சொல்லிட்டு சஹாபாக்கள் முறையிட்டதுனால அடுத்த அல்லாஹ்வுதான் அவன் நாடியவர்களை மன்னித்து விடுவான் உள்ளத்தில் நினைச்சாலும் தப்பில்ல நினைச்சு விடுவான் அதே நேரத்தில் அவன் உள்ளத்தில் நினைத்ததை செயல் வடிவம் கொடுத்து விட்டால் அவன் கண்டிப்பாக அதாபு செய்வான் அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹ் அனைத்து விஷயங்கள் மீதும் சக்தி பெற்றவன் அருமை சகோதரர்களே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹி உம்மத்து செஞ்ச மிகப்பெரிய கிருபை அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன் பாருங்க ஒரு நன்மையான விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாலே என்ன உண்டு நன்மை உண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க சே இன்னைக்கு ரமதான் 20 ஆகி போச்சு டெய்லி 8 ரக்காத்தும் 10 ரக்காத்தும் 12 ரக்காத்தும் இப்பதான் தொத்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 20 ரக்காத்தும் முழுமையா தொழணும் அப்படி நியத்து வச்சிட்டீங்க உன் நன்மை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீட்டர் விழுந்துருச்சு வந்து எதை உள்ளத்து நினைச்சீங்களோ அதை வந்து கரெக்டா இஷா தொழுகைக்கு வந்து கரெக்டா 20 ரக்காத்தும் தொழுதீங்கன்னா மன் ஜா அபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரம் சாலிஹா யார் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு 10 மடங்கு கூலி அல்லாஹ் தர்றான் 10 மடங்கு கூலி அல்லாஹ் தர்றான் அப்ப 20 ரக்காத்தும் தொழுதீங்கடா அல்லாஹ் நன்மை எத்தனை தர்றான் எத்தனைங்க 200 ரக்காத்தும் தொழுது நன்மை அல்லாஹ் தர்றான் அல்லாஹ் வாக்குறுதி முதல்ல உள்ளத்துல நினைச்சிட்டாலே உங்களுக்கு மீட்டர் விழுந்துருச்சு நன்மை ஆரம்பிச்சிருச்சு சரி நீ தொழுகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க சரி நாளைக்கு தஹஜ்ஜு தொழுக இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து 8 ரக்காத்தும் தொழுகணும் அப்படி நீத்து வச்சிட்டீங்க உன் நன்மை விழுந்துருச்சு எழுந்துச்சு எதை நினைச்சீங்களோ அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா 10 மடங்கு கூலி அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல மன் ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரம் ஸாலிஹா யார் நன்மையான காரியம் செய்வாரோ 10 மடங்கு கூலி பாருங்களேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான வ அத்பாஉ சித்தமின் ஷவ்வால் யார் ஒருவர் ரமலானிலே நோன்பு வைத்து அதை தொடர்ந்து ரமலான் ஷவ்வாலிலே ஆறு நோன்பு வைப்பாரோ ஃபலஹு சாம தஹரு குல்லுஹு ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வச்ச நன்மை ஏன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் 364 இப்ப 30 நாள் ரமலான் நோன்பு வச்சிட்டோம் 6 நாள் 6 நோன்பு ஆச்சு அப்ப 36 நோன்பு 36 × 10 360 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்பு அப்ப எந்த ஒரு அக்காரியத்துக்குமே ஒரு மூமின் இஹ்லாஸாக அல்லாவுக்காக செய்வார் ஏனால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்கு கூலி தரான் இது நன்மை விஷயத்துல ஆனா தீமை விஷயத்தை சகோதரர்களே முதல்ல அல்லாஹ் தீர்மானிச்சிருந்தது இன் துபுது மாஃபி அன்புசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா உள்ளத்தில் நினைத்தாலும் மறைத்து வைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் விசாரிப்பான் தண்டிப்பான் சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் நமக்கு என்ன பண்றான் கொஞ்சம் இல்ல மிகப்பெரிய சலுகை தர்றான் என்ன சலுகை பாவத்தை நினைச்சா என்ன கிடையாது பாவம் கிடையாது குற்றம் கிடையாது பாவம் செய்யணும்னு நினைச்சா குற்றம் கிடையாது நினைச்சா அப்படியா நம்ம மனசுல நினைச்சு செஞ்சுக்கலாம் இல்ல உங்களுக்காக உங்களை அறியாம இயற்கையா வருது சைத்தானுடைய உணர்வுகள் சைத்தானுடைய தீண்டல்கள் சைத்தானுடைய இச்சைகள் மனோ இச்சை உள்ளத்துல வருது ஆசை வருது இந்த பாவத்தை செய்யலாம்னு சொல்லி அப்புறம் உடனே அஸ்தஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் மன்னிச்சிடா தெரியாம நினைச்சிட்டேன் செய்ய மாட்டேன் அல்லாஹ் அப்படின்ட்டீங்கடா அப்படி நினைச்சீங்கடா நீங்கள் செய்யாமல் விட்டதற்காக அல்லாஹ் நன்மை எழுதுறான் செய்யாமல் விட்டதற்காக நன்மை எழுதுறான் செஞ்ச பாவத்தை எழுதுறான் ஒரு பாவம் தான் பத்து பாவம் எழுதுறது இல்ல அல்லாஹ் நியாயப்படி பார்த்தா எப்படி எழுதணும் ஒரு நன்மை செஞ்சா பத்து நன்மை தர மாதிரி ஒரு பாவம் செய்யறது எழுதணும் பத்து எழுதணும் ஆனா ரப்புல் ஆலமீன் அருளாளன் மிகப்பெரிய கிருபையாளன் நம்ம மேல தாயை விட பெற்ற தாயை விட ஆயிரம் ஆயிரம் தாய்கள் அளவுக்கு பாசம் உள்ளவன் அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சலுகை தரான் என்ன சலுகை நீ நினைச்சா பாவம் கிடையாதுப்பா செஞ்சா தான் பாவம் அதை செய்யாம விலகிட்டா நன்மை உண்டு உனக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து விலகின பாரு அது உனக்கு நன்மை உண்டு அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர ரப்பனா எங்க ரட்சகனே லா துஆஹிதுனா இன் நஸீனா ஔ அக்தனா மறதியாகவோ தவறாகவோ நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா லாத்து ஆகுதுனா எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ் எங்களை பிடித்து விடாதே மறதியா செஞ்சிட்டோம் தெரியாம செஞ்சிட்டோம் ரமதான் நோன்பு இருக்கு பாருங்களேன் நோன்பு வச்சிருக்கிறோம் மறதியா சாப்பிட்டோம் மறதியா சாப்பிட்டோம் இந்த நோன்பு முடியுமா முடியுமா முடியாதா முடியாது தைரியமா சொல்லுங்க மறதியா டீ சாப்பிட்டோம் மறதியா சோறு சாப்பிட்டோம் பிரியாணியே சாப்பிட்டீங்க ஒரு பிளேட் பூரா நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு சில பேர் பிரியாணி சாப்பிட்டோன்னு கொல்லிக்கட்டை வாயில வைக்கணும் ஒருத்தர் நல்ல நோம்பு வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டாரு பிரியாணி கொல்லிக்கட்டை தெரியாது அட நோம்பு இன்னைக்கு அப்படின்றாரு நோம்பு இல்லாரு நோம்பு முடியும் அவருக்கு ரசோலா அல்லாஹ் கொடுத்த விருந்துங்கிறாங்க நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் நீ மத்த மத்த கல்யாண வீட்லயும் சாப்பிட்டு மறதியா பிரியாணி சாப்பிட்ட அது யார் கொடுத்த விருந்து அல்லாஹ் கொடுத்த விருந்துங்கிறாங்க நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நீங்க நல்ல பிரியாணி சாப்பிடுறீங்க ஆனா நோம்பு நன்மையா அல்லாஹ் தர உங்களுக்கு மறதியா செஞ்சுட்டா இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை இந்த உம்மத்து மீது அத்தான் அல்லாஹ் சொல்றான் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா யா அல்லாஹ் நாங்கள் ஏதாவது தவறு இழைத்து விட்டாலோ மறதியா செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிடாத யா அல்லாஹ் ரப்பனா வலா துஹம்மில் வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல் லதீன மின் கப்லினா எங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர் மீது விதித்ததை போன்று கஷ்டங்களை எங்க வீசியா யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன் யா அல்லாஹ் முன் சென்ற சமுதாயம் தப்பு செஞ்சா எப்படி உடனே குரங்காகவோ பன்றியாக மாத்தினியோ அந்த மாதிரி என் உம்மத்தை மாத்திராதே அல்லாஹ் நான் துவா செஞ்சேன் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மஸ்ஜித் நபவியில பதினாலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா மஸ்ஜித் இஜாபான்னு ஒரு பள்ளியா சொல்றது மஸ்ஜித் இஜாபா அது என்ன பள்ளி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இந்த துவா கேட்டாங்க அல்லாஹ் என்னோட முன் சென்ற சமுதாயத்தில் இருக்கு ஏன்னா அல்லாஹ் யூதர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாத்தனா குரங்குகளா மாத்தனா பன்றிகளா மாத்தனா அந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்தை மாத்திராத ரப்பே இல்லன்னு சொன்ன சகோதரர்களே பாவம் செய்யறதுல நம்ம யூதர்கள் எந்த விதத்திலும் சளைச்சவங்க இல்ல நம்ம யூதர்களோட அதிகமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எந்த விதத்துல சளைச்சவங்க இல்ல நாம இருந்தும் ரப்பலாலும் ஏன் யூதர்ல மாத்திர மாதிரி நம்மளை வந்து குரங்குகளா பன்றிகளா மாத்தல யாருடைய துவா அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அப்ப அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் கேட்டா யா அல்லாஹ் உம்மத்தை அப்படி மாத்திராதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செஞ்சுக்கிட்டான் லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல் லதீன மின் கப்லினா எங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினருக்கு நீ எப்படிப்பட்ட சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருந்தியோ ரப்பே அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துறாதியா அல்லாஹ் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்க சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லம் கேட்டதன் விளைவு இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த விஷயங்களை பேசணும் இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான் ஆரம்பிக்குது நான் கொஞ்சம் ஸ்பீடா போலான்னு தான் பார்த்தேன் சரி முக்கியமான ஆயத்தில் ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லி ஆனால் சொல்ற விஷயம் எல்லாமே தேவையான விஷயங்கள் தானே சரி என்னைக்கு கேட்க போறீங்க தப்சீர் ரமதான கேட்டதா உண்டு இதுக்கப்புறம் தப்சீர கேட்க போறோம் வாய்ப்பு இருந்தா என்ன தெரியல சரி எவ்வளவு போதும் அவ்வளோ வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கிறேன் இல்லடா கேட்கலாம் ஹசரத் இன்னைக்கு என்ன சொல்ல போகுது சூரத்து நம்மளும் வந்துச்சு இன்னைக்கு சூரத்து நம்மளும் போயாச்சு நீங்க இன்னும் பக்கரால உட்காந்துருக்கீங்க அப்படி நினைச்சிட கூடாது அதனால சொல்றேன் நோன்பு வைத்துக் கொண்டு செயற்கை பல் கட்டலாமா செயற்கை பல் கட்டுறதுன்றா அது என்ன அதாவது செட் பண்றது அது நோன்பு வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது அதனால வந்து எதுவும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா முழுங்கிறதுக்கு பிளட் வரும் அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது எனக்கு செயற்கை பல் கட்டுறேன் நான் கட்டினது இல்லை எனக்கு எப்படி கட்டுறாங்கன்னு தெரியாது ஸோ அதனால பிளட் வரும் ப்ளீடிங் ஆகும் அதனால சில சமயம் அந்த செயற்கை பல் கட்டினா ப்ளீடிங் ஆச்சுன்னா மாத்திரம் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னா நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது அதனால அவாய்ட் பண்ணணும் நோன்பு கஞ்சி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா தாராளம் கொடுக்கலாம் தப்பு இல்லை போன வருடம் ஆண்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பைக் கொடுத்தீர்கள் ஏன் இந்த முறை தரவில்லை இவர் போன வருஷம் ஒத்தப்படைக்கு வந்து அதோட இப்ப வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒத்தப்படையில தான் கொடுத்தோம். ஒத்தப்படையில ரொம்ப அதிகமான கூட்டமா இருக்கிறதுனால பேப்பர் மெயின்டைன் பண்ண முடியாதுனால ஒத்தப்படையில மட்டும் தான் மை கொடுத்தோம். இந்த வருஷம் இன்ஷால ஒத்தப்படையில கொடுப்போம், மை கொடுப்போம். பரலான தொழுகையில் சஜிதாவில் துவா கேட்கலாமா? தமிழில் ஹதீஸ் உடன் கூறவும். இறந்தவர்களுக்கு குரான் ரிசைட் பண்ணலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரலான தொழுகையில வந்து தமிழ்ல துவா கேட்கக்கூடாது. நஃபிலான தொழுகையில மனசுக்குள்ளேயே கேட்கலாம், வார்த்தையால கேட்கக்கூடாது, மனசுக்குள்ளே கேட்கலாம். நஃபிலான தொழில பரலான தொழில தமிழ்ல துவா கேட்கக்கூடாது. இறந்தவங்களுக்காக வேண்டி குரான் ஓதலாமா? ஓதி நம்ம அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாமாண்டா, நாமளே ஓதி இறந்தவங்களுக்காண்டி அல்லாஹ் அந்த நன்மை சேர்த்து வச்சுனா சேர்த்து வைக்கலாம். அதுக்கு லெபமார கூப்பிட்டு 5000 தரேன் 10000 தரேன் உட்காந்து ஓதுங்க அப்படின்னு ஓதி கொடுக்கறது பிதாத்து. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க 5000 10000 வேஸ்ட். ஏன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையுது, குரான் ஹானி அப்படின்னு ஒரு கூட்டம் அலைவான். ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க அப்படியே காக்க கூட்டம் மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க அதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க, வந்து உட்காந்து குரான் ஓதுவாங்க. நீங்க தரது 5000 10000 வாங்கிட்டு போவாங்க. எப்ப அவன் ஓதுற குரானுக்கு உங்கள்கிட்ட கூலியை வாங்கிட்டானோ, அல்லாட்ட எப்படி கூலி கிடைக்கும்? அல்லாட்ட கிடைக்காத கூலிய எப்படி உங்க அத்தா அம்மாவுக்கு சேர்த்து வைக்க முடியும்? இது ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப ஃபேஷன் மாடர்ன் உலகம், நவீன உலகம் என்னட்டா, வீட்டுக்கு வர்றாங்க வந்து குரான் ஓதுங்க ஹசரத், நான் தான் ஓதுனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமி தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தயீன் ஸிராத்தல் முஸ்தகீம். ஓதி முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு முடிச்சு அவுத்து விடுவான், கட்டி வச்சிருக்க முடிச்ச அவுத்து விடுவான். முடிச்ச வைக்கி என்னங்க முடிச்சு அவுக்குறீங்கடா? இவர் ஆல்ரெடி ஓதி முடிச்சு போட வச்சிருக்கிறாராம். இப்ப ரொம்ப அவசரம், அவசர உலகம், உங்க உட்காந்து ஓத டைம் இல்ல. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படியே ஓதி உங்களுக்கு முடிச்சு போட்டு வச்சிருவேன். நீங்க கேட்கும் போது அவுத்து விட்டுருவேன், அந்த குரான் நேரம் சேர்ந்துருவாங்க அப்பாக்கு. இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏமாறுறாங்க. முடிச்சவங்கள்கிட்ட வங்கி வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க. பணம் இருக்கிறவங்க உதவி செய்தால் வட்டி வாங்குவது குறைந்து விடுமே. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள். சரி, துவா செய்வோம். அதாவது பணம் இருக்கிறவங்க கொடுக்கலாமே அப்படின்ட்டா, கொடுத்தவங்களுக்கு திரும்ப வரும் என்ன கேரண்டி? நான் சொன்ன பாருங்க, கடன் கொடுத்தா இப்படி நிக்கணும், கடன் வாங்கணும் இப்படி நிப்பாரு. அதனால சகோதரர்ல அடுத்தவன் தரணும், நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க, நான் செத்தாலும் வட்டி பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அவளை போக விட மாட்டான். எனக்கு அந்த ஆஜியார்ட்ட கேட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு முறை வந்தாரு, வந்து ஹசரத் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும், கடன் வேணும் சொன்ன உங்கள்கிட்ட, 1 லட்ச ரூபா கடன் வேணும் அப்படின்ட்டாரு. அது 1 லட்ச ரூபா கொடுக்க முடியாதுங்க, நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து என்ன அதிகபட்சம் போனா 25000 50000 தர முடியுங்க அப்படின்னா. அப்படியா? சப்ப மீதி 50000 நான் வட்டி தான் போடும், நம்மளை மிரட்டாராமா? நீ 50000 ஒழுங்கா கூட இல்லைன்னா வட்டி தான் போ, யாரு வேணாங்கிற உன்ன, அதுக்கே என்ன சாட்சி ஆகுற நீ வட்டிக்கு போறதுக்கு? அப்ப இந்த மாதிரி மென்டாலிட்டி தான் வட்டி எடுத்து வழங்க முடியாது. நாம மனசுல முதல்ல உறுதி வைக்கணும், ரப்பே இந்த ஹராமான வட்டின்னு போக மாட்டேன், யா அல்லாஹ் நான் சோரே கிடைக்காம செத்தாலும் பரவாயில்ல இந்த ஹராமான வட்டிக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீத்து வைங்க, உறுதி வைங்க, ரப்புல் ஆலமீன் காப்பாத்துவான். நம்மளுங்க பிரச்சனை வந்துட்டாலே சரி ஹஜரத் வேற சொல்லி தொலைச்சிட்டாரு, அன்னைக்கு பார்த்து அந்த மக்காபலிக்கு போறேன்னா வட்டி வேற பெரிய பாவம்னு சொல்லி தொலைச்சிட்டாரு. சரி பாப்போம், அந்த ஆஜியார்ட்ட கேட்பான், அந்த ஆஜியார் கேட்பான், இல்லைன்னா வேற வழி கிடைச்ச மாறுபடி கேட்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அல்ல எடுத்தோட மாறுபடி அனுப்பிடுவான். அவர்கிட்ட கேட்டு பாப்போம், வரலாம் கடைசி வழி எங்கதான் மாறுபடி போயிடலாம்டா. அல்லா பாப்பா ஏன் அவன்கிட்ட கிவன் கேட்கற, நேர போய் நில்லு மாறுபடி பாயிண்ட் பாயிண்ட். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அனஃபிய தன்னி ஆப்தி, என்னுடைய அடியான் என்ன பத்தி அப்படி நினைக்கிறான் அப்படிதான் நான் வட்டிக்கு போக மாட்டேன் சத்தியம் பண்ணி உறுதியா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு உறுதியா உதவி செய்வான். நம்ம இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா அல்லாஹ் நம்மளை ஆட விட்டுருவான். இந்த ரமதானில் முதல் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை வைத்தோம், நமக்கு 29 நோன்பு என்று பிறகு தெரிந்து விட்டால் மற்றவர்கள் 28 நோன்பாகும், அவர்கள் எப்படி பெருநாள் கொண்டாடுவார்கள் பிற தெரியும் போது பார்ப்போம். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாவா பெரியப்பா அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எப்படி பிற தெரியுது பார்ப்போம். இந்த சந்தேகம் இப்பயும் உங்களுக்கு எதுக்கு? கிலாபத்தும் ஜிஹாதும் கடமையாகும் பட்சத்தில் நாம் ஏன் அதை கொண்டு வர முயற்சி கூட செய்வதில்லை? சில ஆளுங்கள் அதை பற்றி பயான் கூட செய்ய மாட்டார்கள். அப்படி அல்லா நாடி நம் முயற்சியாளர் கிலாபத்து வந்துவிட்டால் நம் அனைத்து பிரச்சனையும் முடிந்து விடும் அல்லவா? முடிந்தா இன்ஷா அல்லா துவா செய்யுங்க. கிலாபத்து வந்தா பிரச்சனை, முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள், முஸ்லீம்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், அல்லா வசதி ஏற்படுத்துவான். ஆனா அப்படி கிலாபத்து வரத்துக்கு முன்னாடி சகோதரர்களே, கிலாபத்தை அனுபவிப்பதற்கு தகுதியான அமல்கள் நம்மகிட்ட இருக்கணும். நம்மளுக்கு அந்த அமல்கள் இல்லையே, நம்ம பாவத்தில் மிகச்சி பேர்ல கிடக்கிறோம், நம்முடைய இபாதத்துகள் இல்லையே, அப்புறம் எங்க நம்ம கிலாபத்து வரும்? கிலாபத்தை கூட அல்லா கூட அல்லா கிட்ட அல்லா கொடுத்துருவான். இன்னைக்கு நம்ம கேட்கற துவாவை கபலாக மாட்டேங்குது. ஏன் கபலாக மாட்டேங்குது? நம்மகிட்ட அமல்கள் இல்லை, இபாதத்து இல்லை. அதனால முதல்ல இபாதத்துகளை சரி பண்ணணும், நம்முடைய அமல்களை சரி பண்ணணும், நம்முடைய தக்வாவை சரி பண்ணணும், நம்முடைய பாவங்களை தௌபா செய்யணும். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பா கிலாபத்தை கொடுப்பான். சில வருடங்களால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தீவிரவாதிகளால் நம் முஸ்லீம் பெண்கள் காதல் திருமணம் என்னும் பெயரால் கற்பழந்து அல்லது இந்துக்களாக மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். இதை பற்றி நம் பள்ளியில் வர பெண்களுக்கு ஒரு சிறிய நல்லுபதி தருமாறு தாழ்வு. இந்த தக்குவா பூரா ரம்ஜான்ல தான் வரும் நமக்கு. எழுதின ரம்ஜானுக்கு அப்புறம் காணப்படுவார். இது ரம்ஜான் தக்குவா. அதனால அலமதுல்லா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இதை இப்படி வழிதவறி போற பெண்களுக்கு நம்ம ஒரு அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆம்பூர்ல ஒரு நிஸ்வான் மதரசாவே ஆரம்பிச்சு அலமதுல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வருஷம் முறை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சும்மா ரமதான்ல வர்ற பெண்களுக்கு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பயன் பண்ணணும்லாம் மாறிடாது. இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் காஃபிர்களால் ஈர்க்கப்பட்டு காஃபிர்களால் கவரப்பட்டு காஃபிர்களோடு ஓடி போறாங்கன்றக்கா அதுக்கு முழுக்க காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் எந்த பிள்ளையை ஆரம்பத்திலேயே தக்வாவோட தர்பியத்தோட இறையச்சத்தோட வளர்க்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் சுத்தி காஃபி ரெண்டு வழி கெடுத்தாலும் அந்த பிள்ளை ஒத்தையரன் சமாளிக்கும், ஒத்தையரன் சமாளிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு இறையச்சத்தையும் தக்வாவையும் ஊட்டி வளர்க்கலடா சகோதரர்களே. நீங்க அஞ்சு வயசுல அடிக்கடி சொல்றது, அஞ்சு வயசுல பிள்ளைங்களுக்கு ஹயாவை எடுத்துட்டீங்கன்னா அவர் பதினெட்டு வயசுல அவளுக்கு கோணியால புர்கா தச்சு போட்டாலும் அவ கண்ணை முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு கையை முடிக்கிட்டு முகத்தை முடிக்கிட்டு காஃபியோட உட்காந்துட்டு போவா. உள்ளத்துல ஹயா இருக்காது. அந்த ஹயாவை எடுத்தது யாரு? பெத்த தாய். ஏன்? அஞ்சு வயசுல வளர வேண்டிய ஹயா. ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லாஹ் அஞ்சு வயசு ஆறு வயசுல ஹயா வளர்க்க செஞ்சிருவான். அந்த அஞ்சு வயசுல வளர வேண்டிய ஹயாவை தாய் என்ன பண்றா? துணி கடைக்கு போகும்போது அந்த சினிமால அவ ஆடுவா பாருங்க அந்த மாதிரி டிரெஸ் போடு, என் பிள்ளைக்கு இந்த சினிமால இவ ஆடுவா பாருங்க அந்த மாதிரி டிரெஸ் போடு. முன்னாடி ஜன்னல் வச்சு பின்னாடி ஏசி வச்சு குழந்தைக்கு டிரெஸ். இப்படி ஆபாசமான உடையை சின்ன வயசுலவே அந்த குழந்தை கூட்டிட்டு அவர் பதினெட்டு வயசான பிறகு அவளுக்கு கோணியால புர்கா தச்சு போட்டாலும் உள்ளத்துல ஹயா இருக்காது, வெக்கா இருக்காது. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறங்க. இது இன்னைக்கு நாம பெற்றோர்கள் அதை தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் என் பொண்ணு அங்க ஓடி போயிட்டா அங்க ஓடி போயிட்டா. நான் சொல்லுவேன், ஒரு பெண் வழிகட்டு போகிறாள் என்றால் காஃபிரோட விபச்சாரத்துக்கு போறான்னு சொன்னா அதற்கு காரணம் அவருடைய தாய் முதல்ல. அதனால தாய் சீர்திருந்துட்டா பிள்ளைகளா சீர்திருந்திடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா எம்பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, தாயின் மடிதான் குழந்தையோட முதல் மதரசா. அந்த தாயுடைய மடியில் எக்கச்சக்கமான வரலாறுல பாக்கலாம், நல்லவர்கள் வரலாறு. ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி ஹாரூன் ரஷீத் சார், ஜுனைத் பகதாதி மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய ஆட்சியில அவருடைய மகன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறாரு. அவங்களுக்கு தகவல் வருது, ஜிஹாதுல புறமுதுகு காட்டி ஓடி வர்றாரு மகன் அப்படின்னு சொல்லி. இளவரசர் புறமுதுகு காட்டி ஓடி வர்றாருன்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் கடுமையான கோபம். ஏன் மகன் அல்லாஹ்வுடைய பாதையில புறமுதுகு காட்டி ஓடி வர்றதா? ஏன்னா எவ்வளவு பெரிய பாவம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்ல புறமுதுகு காட்டுறது பெரிய பாவம். ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து இப்படி தகவல் வருது. ஆனா அவங்க மனைவி மன்னர் ஹாரூன் ரஷீத் மனைவி அந்த அம்மா மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல சான்ஸே இல்லையே பிள்ளை அப்படிலாம் வரமாட்டான். பொதுவா பிள்ளைங்க தாய்மார் பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அந்தமா விட்டு கொடுக்கல. மன்னர் ஹாரூன் ரஷீத் இன்னும் கோபம் வச்சு தான் மனைவி மேல. என்ன நீ இப்படி சொல்ற? வர்ற புறமுது காட்டி ஓடி வரான் தகவல் இல்ல, என் பிள்ளை அப்படி வரமாட்டான் வாய்ப்பே இல்ல, வர்ற தகவல் தப்பான தகவல். கடைசியில் தகவல் வந்துச்சு, மன்னர் எதிரிகளை விரட்டி விட்டு வெற்றியோட திரும்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் மனைவி கிட்ட கேக்குற, நீ எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் என் பிள்ளை பச்சை குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு முறை கூட அந்த குழந்தைக்கு ஒது இல்லாமல் பால் கொடுத்ததில்ல, ஒது இல்லாம பால் கொடுத்ததில்ல, ஒதுவோட பிஸ்மில்லா சொல்லி பால் கொடுத்த அந்த குழந்தை அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை பண்ணுவானா? இதெல்லாம் வாழ்க்கையில் யதார்த்தமா நடக்கிற சகோதரர்களே. ஒரு தாய், ஆனா இன்னைக்கு தாய் என்ன பண்றா? சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தாளாட்டுறா, சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தாளாட்டுறா. அந்த காலத்துல தாய் தாளாட்டும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் இது சொல்லி தாளாட்டுவாங்க. அந்த காலத்துல இன்னைக்கு பாட்டு பாடி தாளாட்டுறா. அந்த தாளாட்ட கேட்ட உடனே குழந்தை அழுகிற குழந்தை டக்கு நிறுத்திடுது. அது என்ன நினைக்குது? நான் தாய் நினைக்கிறா நம்ம குழந்தை அழுகிற குழந்தை தாளாட்டுனா குழந்தை நிறுத்தி நினைக்குது. குழந்தை நினைக்குது நான் பாவம் நம்ம அழுகிறப்ப தாயும் அழுகுறா, பேசாம ஆயிடலாம் அமைதியாடுது. அது பாடுறத பார்த்து தாய் அழுகுறா நினைச்சுக்குது. அது சரி நம்ம அழுகுற தாயும் அழுகுற அதையும் அழுக வைப்பான அழுகி நிறுத்திலாம் நிறுத்திடுது. அதனால சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு அற்புதமான கலை, ஒரு மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை நான் முறையாக நிறைவேற்றுவோமேனால் இன்ஷால்லா வருங்கால சந்ததியாவது ஒழுங்கா இருக்கும். இன்னைக்கு முந்தைய சந்ததி குழந்தை வளர்ப்பிலே கோட்டை விட்டதுனாலதான் இன்னைக்கு காஃபிகளோட ஓடிப்போட கலாச்சாரம் மிகச்சி இருக்குது. இன்னைக்கு எனக்கு திருமணம் நிச்சயமாக உள்ளது, எனது மாமனார் வீட்டில் நிலத்தை விட்டுத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றும், அதனால் ஆனால் திருமணத்தின் காரணமாக நிலத்தை விற்கும் பொழுது 4 லட்சம் பெருமானம் உள்ள நிலம் ஒன்றே காலத்துக்கு தான் போகிறார்கள், சிறிது காலம் தள்ளி போடுகையில் என்ன கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. இல்லை என்றால் 1 லட்சம் கொடுத்து நிலத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணத்தை சுருக்கமாக வைத்துக் கொண்டு விடுகிறேன் என்று கூறுகிறார்கள். எனக்கு தங்கள் ஆலோசனை தேவை. நான் வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற கொள்கை உடையவன். கொள்கை இருந்தா பத்தாது, செயல்படுத்தி காட்டணும். ஏன் கல்யாணத்தை 1 லட்சம் ரூபாய் செலவு? நீ ஒண்ணுமே இல்லைங்க, மக்காப்பள்ளி கூட்டுவாங்க, நீங்க அஜர்த்திருக்காரு இந்த மாதிரி எளிமையா நிக்காவை நடத்திருக்கு, அவர் நிக்காவதி வைப்பாரு, தாராளமா கூட்டு போ, நான் வலிமா போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுங்க. மாமனாருக்கு எந்த செலவு கொடுக்காதீங்க. மாமனாரை வச்சு அவர் என்னைக்கு விற்கிறார், அப்ப 4 லட்சம் 5 லட்சம் விற்க இடத்த, நீங்க இடத்த விற்கிறது நீங்க ஒத்துழைக்காதீங்க. நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, பட்டுப்படாம அப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது, நான் முடியவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அல்லாஹ் இன்ஷா உங்க வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பான். எனது முஸ்லீம் நண்பர் கூறினார், அல்லாஹ் மனிதர்களுக்காக இந்த உலகத்தை படைத்தான், ஆனால் அதே வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். எனது கேள்வி என்னென்றால், அதிகமான பாவங்கள் செய்து அதற்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹ் மறுமையில் எத்தகைய கூலியை கொடுப்பான், மற்றும் அல்லாஹ்வின் அச்சத்தில் எந்த பாவம் செய்யாமல் மன்னிப்பவருக்கு எத்தகைய கூலி தருவான் என்று விளக்கவும். அதிகமான பாவங்களை செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்டா அவருக்கு என்ன கூலி? ஒண்ணுமே பாவமே செய்யாம அவர் போனார்னாக்க அவருக்கு என்ன கூலி கேட்கிறான்? நான் கேட்கிறேன், அதிகமான பாவத்தை செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிப்பான் எழுதியா கொடுத்துருக்கான் உங்களுக்கு? அதனால அல்லாஹ் மன்னிப்பான், நல்ல பாவம் செய், நல்ல பூந்து விளையாடு, என்ஜாய் பண்ணு, அனுபவி ராஜா, அனுபவி அனுபவிச்சு விட்டு அப்புறம் அல்லாட வேண்டு அல்லாஹ் சாட்டி எடுத்து அடிச்சாண்டாக்கா. இது இவங்களா கற்பனை, உலகத்தில் எல்லாம் நமக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான். இது எப்படின்னா அரபுகளுடைய சிந்தனை, அரபுக்காரங்க மாதிரி பெருமாள் அரபுகள் இப்படிதான், எல்லா பாவம் பண்ணிக்க அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மன்னிக்கிறவன். இது அல்லாஹ் மேல திமுரு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை கியாமத்தினால அல்லாஹ் அறிவிக்கிறான், எப்படி ஒரே ஒருத்தருடைய பாவங்களை, ஒரே ஒருத்தருடைய பாவங்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து இன்னைக்கு வரும் அந்த கோடானு கோடிக்கணக்கான மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன், அத்தனை பேர் சொர்க்கவாதிகள், ஒரே ஒருத்தன் தான் நரகவாதி என்று அல்லாஹ் அறிவிப்பானேனால் அந்த ஒரு நரகவாதி நானாக இருப்பேன் என்று அச்சப்படுவேன். ஒரே ஒருத்தனை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன், எல்லா நரகவாதிகள் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சானா அந்த சொர்க்கத்துக்கு போற ஒரு சொர்க்கவாதி நானாக இருப்பேனே என்று நம்பிக்கையோடு இருப்பேன். இதுதான் ஈமான். ஒரே அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பானா திமிரில் கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த மாதிரி வாதங்கள் ஏற்படாது. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பவருக்கு அல்லாட்ட மிகப்பெரிய கூலி உண்டு. இப்படி கதை கதையா எழுதுனா எப்படிங்க படிக்கிறது? நானே ஒவ்வொரு கேள்வி இப்படி ரெண்டு பக்கத்துக்கு எழுதுனீங்கடா. புகாரில கலீஃபா உமர் ரலியல்லாஹு குழப்பம் என்னும் ஃபித்னாவைப்பட்டு ஹுதைபாரன் கேட்டார்கள், ஹுதைபாரதி இருந்தார்கள் சோதனை எனும் ஃபித்னாவைப்பட்டு கூறினார்கள், பின்னர் உமர் ரலியல்லாஹு குழப்பத்தை பற்றி கேட்டார்கள், உங்களுக்கும் அதற்கும் இடையே மூடப்பட்ட கதை, இந்த ஹதீஸ் புல்லா எழுதுகிறார், என்ன எழுதுறாரு இது என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நான் பாத்துருவோம் சொல்றேன். நான் ஒரு சேடனா ஒரு புகாரில் உள்ள அதிசய எதிராக அதிசய எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் எனக்கு அதன் விளக்கம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்தா சொல்ல முடியும். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கும் மாணவன், நான் ஒரு ஆடிட்டரிடம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆடிட்டர் அவருடைய கிளையண்ட்டுக்கு வட்டி கணக்கை பார்க்கிறார், ஆனால் நானும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளும் நிலைமை உள்ளது, இது தவறா? முதல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறதே தவறு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறதே தவறு. ஏன்னா என்கிட்ட வர்ற மாணவர்கள் அட்வைஸ் பண்ண சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்காது, ஏன்னா இன்னைக்கு வட்டி இல்லாம கணக்கு எழுதவே முடியாது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னாக்கா. நீங்க நல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கணும்னு சொன்னாக்கா, நல்ல சம்பாதிக்கணும்னு சொன்னா எந்த கம்பெனிலையும் வட்டி இருக்குதுன்னு எல்லா கம்பெனி வட்டி கணக்கு எழுதித்தான் பாருங்க. நீங்க ஒரு அக்கௌண்டா ஆடிட்டர் வேலை செய்யும் போதே வட்டி கணக்கு எழுத வேண்டியிருக்குதுன்னா நீங்களே ஆடிட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுத முடியும், எழுதித்தான் ஆகணும். இல்ல சார், நான் வந்து வட்டி கணக்கு எழுத மாட்டேன், நான் வெறும் நியாயமான ஆடிட்டரா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதியா இருந்து தக்குவா ஈமான் இருந்தா நீங்க சிஏக்கு படிக்கலாமே தவிர, இல்லைன்னு சொன்னா உலகத்தில் அதெல்லாம் முடியுமா ஹசரத் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தா தயவு செஞ்சு நீங்க சாட்டர் கூட படிக்காதீங்க, தான் என்னுடைய அட்வைஸ். அதனால நான் ஆடிட்டர் வேலை செய்யறாரு வட்டி கணக்கு எழுதுறாரு. பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, லான் அல்லாஹு ஆக்கில் அரிபாஹு மூக்கிலஹோ வ காத்திபஹி வ ஷாஹிதஹோ, வட்டியை உண்ணுபவன், வன்னியை வட்டியை ஊட்டுபவன், கணக்கு எழுதுபவன், சாட்சி எழுத்து போடுறேன், அத்தனை பேர் அல்லாஹ் லானத்துக்குரியவர்கள். அதனால வட்டி கணக்கு எழுது எந்த ரூபத்தில் அனுமதி கிடையாது. கசர் எத்தனை நாள் வரை தொழலாம், இதன் வழிமுறைகள் என்ன? கசருங்கிறது பிரயாண தொழுகை, 4 ரக்கா தொழுகை, 2 ரக்காத்த தொழுகிறது. இது வந்து நீங்க பிரயாணம் பண்ற தூரம் 100 கிலோமீட்டர் அதிகமா இருந்து நீங்க எந்த ஊர்ல போய் தங்குறீங்களோ அதிகபட்சம் 4 நாள் தங்கினீங்கன்னா 4 நாள் வரைக்கும் கசர் செய்யலாம். 4 நாள் விட அதிகமா தங்குற நியத்து இருந்தா கசர் செய்யக்கூடாது. பிரயாணத்தை உதாரணமா விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, நான் அங்கிருந்து மதுரைக்கு போறேன், மதுரைக்கு போகும்போது போற பாதை சென்னை டு மதுரை, இந்த டிராவல் டைம்ல நான் கசர் செய்யலாமா? தொழுகை நேரம் வந்துட்டா 4 ரகா தொழுகை 2 ரகா தான் கசர் செய்யலாம். ஜம்மு செய்யலாம், லோகரே அசர் சேர்த்து மகரிபீஷா ஜம்மு செய்யலாம். மதுரைக்கு போயிட்டேன், மதுரைக்கு போன பிறகு கசர் செய்யலாமா? கசர் செய்யலாம். எப்போ நீங்க அதிகபட்சம் 4 நாள் தங்குற நியத்து இருந்தா, இல்ல எனக்கு 6 நாள் 7 நாள் தங்குற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா கசர் செய்யக்கூடாது. இல்ல எனக்கு முடிவே இல்லை, அங்க போய் போறேன், ஒரு வேலையா போறேன், எப்ப முடியுதோ அப்பதான் வருவேன் அப்படின்னு சொன்னா, வேலை முடியல இழுக்குறீனா எத்தனை வருஷம் இழுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், கசர் செய்யலாம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அவாய்ட் masturbation, please let us know the sin for this act so that at least we would avoid in fear. பெரிய ஹராம்ங்கிறது, அந்த ஹராம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட பாவன் உள்ளத்துல பயம் இருந்தாலே போதும். மாஸ்டர்பேஷன் பத்தி கேட்கிறாரு, சுய இன்பத்தை பத்தி, இது ஹராம், அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், இது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற என்ன உள்ளத்துல இருந்தாலே போதும். குறிப்பா இந்த மாதிரி பாவத்துல மாட்டிக்கிட்ட இளைஞர்கள் முடிஞ்ச வரைக்கும் தனிமையை தவிருங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது உடனே யாராவது நண்பர்களோடவே அல்லது மற்றவங்களோடவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாக்கிங்க, நீங்க தனிமையை தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி டாய்லெட்டுக்குள்ள போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித், யா அல்லாஹ் கெட்ட ஷைத்தான்களை தீங்கி விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போங்க, துவா ஓதிட்டு போங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். லேலத்தில் கதர் அன்று வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இப்படி தயவு செய்து கதை பக்க பக்கமா என்ன அர்த்தம் கேள்வி மட்டும் கேளுங்க, இந்த மாதிரி பக்க பக்கமா எதனா படிக்க மாட்டேங்க, படிக்க டைம் கிடையாது. ஒரு கேள்வியில கேள்வி மட்டும் கேளுங்க. இங்க பாருங்க இதுவும் அப்படிதான், இவ்வளவு பெரிய பக்கம் அஜ்மல் பெர்ஃபியூம்ஸ் விளம்பர பேப்பர் எழுதியிருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்த ஒன்றை மக்களுக்கு பாதுகாத்து செல்வது பாவம் இல்லை, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னவா, பில்லி சுனியம் இருப்பது உண்மை என்றாலும் அதனால் ஒரு தாக்கம் உண்டு என்பது உண்மை என்றாலும் அதனை செய்வது கூடாது ஒரு பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கும்போது போச்சு வந்துட்டாரு. சகோதரர் பிஜே அவர்கள் அவற்றை செய்து காட்டுமாறு பகிரங்க அறிவுறுத்தியிருப்பது காபிர்களை பார்த்தால் அது மூமின்களை பார்த்தா, அப்படி மூமின்களை பார்த்து அவர் கூறியிருந்தால் அதை எப்படி செய்து காட்ட முடியும், அவர்கிட்ட கேட்கொண்டு கேள்விங்க இது என்று வந்து கேட்டீங்கன்னா சவால் விடுறாரு. அவர்கிட்ட பணம் நிறைய இருக்க பொழுது 50 லட்சம் தரம் 1 கோடி தரங்கிறாரு, அது அவர்கிட்ட போய் கேட்க கேள்வி. 11 வயது உள்ள பெண் வயதுக்கு வந்தால் நோஸ் பீஸ் அணிய வேண்டுமா, எத்தனை வயசா இருந்தாலும் சரிங்க பெண் பருவம் அடைந்து விட்டாலே அவள் தன்னுடைய அழகையும் முகத்தையும் மறைச்சாக வேண்டும். ஜும்மா தொழுகையில் அஜரத் குத்துபா ஓதும் பொழுது முன் சுன தொழலாமா, குத்துபா ஓதும் போது எந்த தொழிலையும் தொழக்கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது, குத்துபா ஓதும் குத்துபா மட்டும் காது தாழ்த்து கேட்கணும். என் நண்பர் கூறுகிறார் தராவி தொழுகை முக்கியத்துவம் உயர்ந்ததில்லை, விளக்கம் தருக. அது நம்பர் நண்பர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா ஷைத்தான் உள்ளத்துல சோம்பேறித்தனத்தை போடுவான். தராவி தொழுதான் 20 ரக்காத்து முட்டு வலிக்கும், முதுகு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், இதெல்லாம் எது தொழுதுகிட்டு அதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சைத்தா சொல்லுவான். உங்க நண்பர் ரூபத்தில் செய்தா வந்து ஒன்று சொல்லியிருப்பான். ஆனா ரசூலா சொல்றாங்க ரமதானுடைய இரவுகளிலே யார் அதிகமாக நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. ரசூலா பேச்சை கேட்கறதா சைத்தானுடைய பேச்சை கேட்கறதா நீ முடிவு பண்ணிக்க. சில அத்தையாத்தில் விரலை நீட்டி வைக்கிறார்கள், சில ஆட்டி வைக்கிறார்கள், இதற்கு என்ன விளக்கம், நீட்டு ஒன்று ஆட்டு போய் கேளுங்க. பல தடவை இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சுங்க, திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு அதாவது சொல்லி சொல்லி எனக்கு நாக்கு தேஞ்சு போச்சு, கேட்டுக்கிட்டு உங்களுக்கு காது புளிச்சு போச்சு, மறுபடியும் விரலை ஆட்டலாமா விரல் நீட்டலாமா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் தர்மம் செய்யும் தினாருக்கு அத்தர் தடை கொடுத்தார் என்று கூறினீர்கள், அதுபோல் நாமும் தர்மம் செய்யும் பணத்துக்கு அத்தர் தடை கொடுக்கலாம். தாராளம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய ஹசானாக்கு போறது. தாராளமா செய்யுங்க. மனைவியை அடிக்கும் கணவன் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம், நல்ல உயர்ந்த பொருள்களை கொடுக்கணும் அர்த்தம். நீங்க செல்லாத 1 ரூபாய் எடுத்து அதுல அத்தர் தடை கொடுத்தீங்கன்னா, செல்லாத 1 ரூபாய் கிழிஞ்சு போனோட்டு அதை எடுத்து அத்தர் தடை கொடுத்தா அதில் பிரயோஜனம், நல்ல உயர்ந்த பொருட்கள் கொடுத்துடும், மக்களுக்கு பயன் தர மாதிரி பொருட்கள் கொடுக்கணும் அர்த்தம் அதுக்கு. மனைவியை அடிக்கும் கணவன் மாறலாங்க, அஸ்ஸாமுக்காண்டி இந்த துணி கலெக்ஷன் பண்ண பாருங்க, அஸ்ஸாமுக்காண்டி துணி கலெக்ஷன் பண்ண அப்ப நிறைய மக்கள் அப்படி பண்ணிருந்தாங்க, எப்படி நல்லா துவைச்சு அயர்ன் பண்ணி நல்லா அத்தர் போட்டு அனுப்பியிருந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த மக்களும் விரும்பி கொடுத்தாங்க, அதை கொடுக்கணும் சந்தோஷம் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா துவைச்சு வச்சு அழகான துணி நல்ல பக்காவை அயர்ன் பண்ணி. இன்னும் சில பேர் வீட்டில் இருக்கிற பழைய செருப்பு பிஞ்சு போன செருப்பு இது ஒரு கவர்ல போட்டு தர்ம சிந்தனை பாத்தீங்களா, பழைய துணி இத்துப்பான துணி பிஞ்சு போன செருப்பு இதெல்லாம் கவர்ல போட்டு ஒரு மூட்டையா கொண்டு வந்து வேணாங்க முடிஞ்சு போச்சு சொன்னா அதுக்கு ஒரு தோ போட்டு போயிட்டாங்க, ஓம்பாடு இந்த துணிப்பாடு போ அப்படின்னு சொல்லி இப்படிதான் மக்கள் இருக்குதான் செய்யறாங்க. மனைவியை அடிக்கும் கணவன்மார்களை நீங்கள் திட்டுகிறீர்கள், ஆனால் கணவனை போட்டு அடிக்கும் மனைவிமார்களை போட்டு நியாயமான கேள்வியா அது செல்லத்தில் அடிப்பாங்களே, செல்லத்தில் அடிப்பாங்களா இருக்கும், நீங்க அதை போய் தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அது மனைவி கணவனை போட்டு அடிக்குமா, சாதாரணம் அடிக்கும் இல்ல போட்டு அடிக்கும். அதாவது ஒண்ணு செல்லத்தில் அன்புல அடிப்பாங்க, அல்லது நீங்க அவங்கள அடிக்க விட்டு பழகிட்டீங்க, அவங்கள அடிக்க விட்டு அடி வாங்கி பழகிட்டீங்க, அவ்வளவுதான் அவங்க தலைநப்பி நசீப் அவ்வளவுதான். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சாங்களாம், ஆமா அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அக்கா தங்கச்ச, அண்ணன் வந்து அக்கா கல்யாணம் பண்ணிருக்காரு, தம்பி வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்ப வர்றாங்க, பார்த்தா அண்ணன் மனைவி அண்ணனுக்கு அப்படி பயந்து பணிவிட செய்யறா, அப்படி நிக்கிறா, அப்படி பயந்து நடக்கிறா. தம்பி மனைவி பார்த்தா இந்த மாதிரி கேசா இருப்பா பொழுத்துருது. அப்ப தம்பிக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிது, அக்கா வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணோம், உங்க மனைவி மட்டும் உங்க மேல அவ்வளோ பயமா இருக்கா, பக்தியா இருக்கா, அன்பா இருக்கா, முகபத்தா இருக்கிறானே, என் மனைவி என இப்படி போட்டு என்ன போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறா அப்படின்ற உடனே அண்ணன் சொன்னார், அதுவா தம்பி நாங்க கல்யாணம் முடிஞ்ச முதல் நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பால் வச்சு தான் குடிக்கிறதுக்கு, அந்த பாலை குடிக்கிறது ஒரு பூனை வந்துச்சு, பூனையை விட்டேன் ஒரு அடி அங்கனே ஒரு சிறந்து போச்சு, அதை பார்த்து பயந்தவதான் இன்னைக்கு ஒரு நடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நானா. உடனே இவ்வளவுதானா பிரச்சனை அண்ணன் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி இவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பால் சம்புல பாலை வச்சு பூனையை வர வச்சிருக்காரு. பூனை யார் பூனை? ஒய்ஃப் வளர்க்கிற பூனை, அன்பா வளர்க்கிற பூனை. அந்த பூனை வந்திருக்குது, அண்ணன் சொன்னது ஞாபகம் வந்து ஓங்கி அடிச்சானா அந்த அடி ஒரு திரும்ப விழுந்துதான். அப்ப அண்ணன் என்னென்ன நீ அடிச்ச நானும் அடிச்ச திரும்ப, தம்பி இப்ப அடிச்சு பிரயோஜனம் இல்லப்பா, அன்னைக்கே அடிச்சிருக்கணும் தரான். அந்த மாதிரி இது அன்னைக்கே நீங்க அடிக்க விட்டீங்க, அவ்வளவுதான் நசீவு, தலை நசீவு. அதுக்கு நான் என்ன விளக்கு நான் என்ன பண்ண முடியுதுக்கு? நீங்க எதுவும் கூறவில்லையா? நான் எதுவுமே சொல்லலையா? அது ஆதங்கம். நம்ம இந்தியாவில் இது நிறைய நடக்குதுங்க. இது விளையாட்டுல பாவம் அவரு பாதிக்கப்பட்டு எழுதியிருக்கிறாரு. நம்ம ஷரியத் கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆம்பளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அசுரத்தை போட்டு அடிக்கிறோம் அசுரத்தோ அப்படின்றாங்க. அது பாவா பார்த்தா அப்பாவே நிக்கும், இதுவா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்பாவே என்ன பண்றது, இவரு அடி அடி வாங்கி பழகிட்டாரு. முதல்ல நம் இந்தியாவில் ஆட்சியே சரியில்லை, தமிழகத்தில் லேடியும் டெல்லியில் கேடியும் உறுதி. என்ன எழுதியிருக்காரு? எதுவும் செய்வார்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு, அதனால இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லாம நினைக்கிறேன். எந்த நாட்டுக்கு போகலாம் நீங்கள் சொல்லுங்கள், முடிந்தால் நீங்களும். அதாவது ஐஎஸ்ஐஎஸ் கூப்பிடுறாங்களா, போங்க அங்க போங்க. செவ்வாய்க்கிழமை முடிவு வெட்டலாமா? அதெல்லாம் வெட்டலாம், தப்பில்லைங்க. ஹவு டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரிகள் மூலமா தான் மன உள்ளங்கள் சாந்தி அடைங்கிறான். மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஒரே வழி அல்லாஹ்வுடைய திக்ர. அல்லாஹ்வுடைய திக்ர, நீங்க யோகா செய்யுங்க, மாகா செய்யுங்க, மண்ணாங்கட்டி செய்யுங்க, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. தனிமையில் உட்காந்து அல்லாஹ் திக்ர செய்யுங்க, அல்லாஹ்வுடைய திக்ர சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய துவா செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் நினைச்சு அல்லாஹ்ட்ட அழுங்க, உங்களுடைய மன அழுத்தம் தானா குறையும், மன அழுத்தம் தானா குறையும். ஆகவே மன அழுத்தம் குறையிறதுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கும் ஒரே வழி அல்லாஹ்வுடைய திக்ர தான். இன்னால் இல்லாஹ் என்ற துவா பிற மதத்தார் இறந்தாலும் ஓதலாமா? முதல்ல இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத்துக்கு மட்டும் ஓதுறதுங்க, முதல்ல என்னத்தை மாத்துங்க, தப்பு அது. இதா அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் குர்ஆன் சொன்னா எந்த முசீபத் வந்தாலும் சரி இன்னால் இல்லாஹி ஓதுவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி. உங்களுடைய முஸ்லீம் அல்லாத நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு, நீங்க இன்னால் இல்லாஹி ஓதலாம், தாராளம் ஓதலாம், அது உங்களுக்கு முசீபத்தா இருந்தா, அது ஒரு கஷ்டம் வந்து தாராளம் ஓதலாம், தப்பு கிடையாது. அதனால வந்து இன்னால் இல்லாஹி மௌத்துக்கு தான் ஓதணும், மத்த ஓதக்கூடாது. நண்பர் ஒருத்தர் அப்படிதான், ஒரு முறை ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு, ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட சலான்னு சொல்லிட்டு, பா எங்க போய் உங்க அத்தா ஒரு நாள் காணும், ஆலையே காணும் அப்படின்னு. அப்போ நானும் ஒரு நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் வந்தாரு. வரும்போது எங்க உங்க அத்தா கொஞ்ச நாள்னா, தெரியாது சார், எங்க அத்தா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் எப்ப அப்படின்ட்டேன், அப்படியே காசு சொல்லிட்டு போயிட்டாரு. போன இவர் சொல்றாரு, ஏன் சார் ஹாஸ்பிட்டல் தானே அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க அட்வான்ஸ் தான் இன்னால் ஓதுறீங்க. அப்ப இன்னால் இல்லாஹினாலே மௌத்துக்கு தான், இப்பதான் ஆஸ்பத்திரி போயிருக்காரு, மௌத்து வரட்டும் அப்புறம் இன்னால ஓதிக்கலாம், அப்படியே இல்ல. எந்த துக்கமான செய்தியோ, அதிர்ச்சியான செய்தியோ, முசிபத்தான செய்தி எதுவா இருந்தாலும் சரி நல்ல தாராளம் ஓதலாம். ஹஜ்ஜுக்கு எவ்வாறு ஆயத்தம் அடைவது? ஹஜ்ஜுக்கு இல்ல, முதல்ல அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் முஸ்லீமுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற அனுமதி இல்லை என்றும், அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற காஃபிர் எனவும், காஃபிரை அழிக்கணும் என்றும் அல்லாவே எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான் என்று ஐஎஸ்ஐஎஸ்ஐ டீம் வெளியாக்கிய ஒரு ஆடியோ டேப்பில் இதை கேட்டேன். இது சரியா? மார்க்கம் என்ன கூறுகிறது? அது என்ன டேப் கேட்டீங்களோ, என்ன ஆடியோ கேட்டீங்களோ, யாராவது பேசி என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கணவன் மனைவிக்கிடையே ஒளிவு மறைவு இருக்கலாமா? மார்க்கம் என்ன கூறுகிறது? கணவன் மனைவிக்கு மத்தியில பெரிய ஒளிவு மறைவுலாம் ஒன்றும் இருக்குங்கிற அவசியம் இல்லை. எல்லா விஷயத்திலும் ரெண்டு பேரும் ஓப்பனாக இருக்கணும் அவசியமும் கிடையாது. கணவன் மனைவி ஒளி ஒளி ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை தப்பு செஞ்சிருப்பாரு, பொண்ணாடி நான் முதல் கல்யாணத்துக்கு தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆரம்பத்தில் பலாய் ஆரம்பிச்சிடும். அல்ல, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் லவ் பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் மறந்து இவங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், முதல் நாடே உங்களுக்கு முதல்ல ஒளிவு மறைவே இருக்க கூடாதுங்க, நான் ஒருத்தர் லவ் பண்ணண்டா, முதல் நாளே சைத்தான் ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சதி கூட்டம் வருது அந்த மாதிரி கேஸ். அதனால எல்லா விஷயத்தையும் கணவன் சொல்லி ஆகணும், எல்லா விஷயத்தையும் மனைவி சொல்லி ஆகணும் அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணிற்கு அன்னி ஆணுடன் தொடர்பு இருக்கு என்று அபாண்டமா போய் சுமத்தினால் மார்க்கத்தில் என்ன தண்டனை? பெரிய பாவம் அவதூறு. அதை ரசூலாய் சொல்றாங்க, அழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அதுல ஒரு பாவம், ஒரு அப்பாவி பெண் மீது, எந்த தவறும் செய்யாத ஒரு பெண் மீது அவதூறாக பாவத்தை சுமத்துறது மிகப்பெரிய பாவம். சபால் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கேள்வி, ஒரே ஆளு இவ்வளவு பெரிய கேள்வியில பேப்பர்ல எட்டு கேள்வி கேட்டுக்காரு, ஏழு கேள்வி கேட்டுக்காரு. நாளைக்கு பார்க்கலாம், என்ன இருக்குதா ஆன்லைன் கேள்வி வந்திருக்கு. ஆன்லைன்ல அந்த கேள்வி, உதவு செய்த பிறகு நஜீசை மிதித்து விட்டால் உதவு முடியுமா? முடியாதுங்க. நஜீசை மிதிச்சுட்டோண்டாக்கா அந்த நஜீசை மட்டும் கழுவுனா போதும், உதவு முடியாது. என் கிறிஸ்தவ நண்பர், குரான் பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது, குரான் பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது, அதனால தான் இரண்டுக்கும் ஒற்றுமைகள் உள்ளன, இதை நான் எப்படி அவருக்கு புரிய வைப்பது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது குரான் பைபிள்லேருந்து இறக்கப்பட்டதுன்னா அவர் விளங்காம அவங்களுடைய பாதிரிமார்கள் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஏதாவது கொஞ்சம் குரான் எழுதிட்டு குரான்ல இப்படி இருக்குதுங்க அப்படி இருந்தாடா, அது குரான் நமக்கு அப்புறம் வந்ததுதாங்க, நம்ம இதுல இருந்து காப்பி அடிச்சு தான் குரான் எழுதுனாங்க அப்படிங்குவாங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்லுங்க, குரான் இல்ல, குரான்ல இருந்து பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டதான் குரான் அப்படின்னு சொன்னா, அப்ப குரான்ல உள்ளது பூரா நீ நம்புறீங்களா அப்படி கேளுங்க. பைபிள்ல இருந்து வந்தது தானே குரானு, அப்ப குரான்ல வந்து ஏசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்ல, அவர் இறைவனோட தூதர் தான் இருக்கு, அதை நம்புங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெத்தாங்க, கடவுளுடைய புள்ளலாம் இல்லங்கிறத நம்புங்க. அப்போ திருப்பி லாஜிக்கா கேளுங்க, குரான்ல பைபிள்ல இருந்து வந்ததுதான் குரான் அப்படின்னு சொன்னா, அப்ப குரான்ல உள்ளதான் பைபிள் உள்ளது, குரான்ல இருக்குது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லங்கணும், அதை நம்பணும். நீங்க நம்பிட்டு நீங்க முஸ்லீம் ஆயிட போறீங்க ஆட்டோமேட்டிக்கா. நாம் தமிழ்நாட்டில் எந்த விதமான தொழுகை நேர கணக்கீட்டு முறையை பின்பற்றலாம்? கீழ்காணும் தொழுகை கணக்கீட்டு முறையில் என்னுடைய ஆண்ட்ராய்டு போனில் வருகிறது. முஸ்லீம் வேர்ல்டு லீக் யூனிவர்சிட்டி ஆஃப் இஸ்லாமிக் சயின்ஸ் கராச்சி, உமுல் குரா யூனிவர்சிட்டி மக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் எந்த விதமான தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றதுக்குன்னு தனி முறைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே முறை தான், ஒரே விதத்தான் ஃபாலோ பண்ணணும். தொழுகையுடைய முறை, தொழுகையுடைய டைம்களை நம்ம ஷரியத்து சட்டப்படி நம்ம நம்ம தொழுகை டைம்லாம் நமக்கு இருக்குது, அந்த டைம் ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. இதில் மக்கா யூனிவர்சிட்டியை பார்க்கறதா அல்லது உமுல் குரா ஃபாலோ பண்ணுறதா வேர்ல்டு லீக் ஃபாலோ பண்ணுறதா இந்த குழப்பம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஃபஸ்ருல் ரஹ்மான் என்பவர் ரீக்கி என்ற மருத்துவ முறை ஃபோனிலேயே நோயை குணப்படுத்துகிறார், இதை நம்பலாமா? நம்புங்க, காஃபிரா போயிடுவீங்க. ஃபஸ்லுர் ரஹ்மான் ஒரு ஃப்ராட் ஒருத்தர் இருக்கிறான், இந்த இங்கே சேந்தம்ல, சேந்தம்ல இருக்கிறான். அவன் வந்து முதல்ல அக்குபஞ்சரை கற்றுக்கிட்டு அக்குபஞ்சர் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணான், அப்புறம் தொட்டால் சுகம் அப்படின்னா, அப்போ தொடாமலே சுகம் அப்படின்னா, அப்புறம் நோயாளி வந்து உட்காந்து என் கண்ணியை உத்து பார்த்துட்டு இருக்க குணமாயிடுவீங்க அப்படின்னா, அந்த ஷைத்தானுடைய வேலை என்னண்டாக்கா, குரானத்தை ஹதீஸ் பொய், சஹாபாக்கள் பொய், ரசூலுல்லாஹ் பொய், அதே மாதிரி இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் மாதிரி பெரிய பெரிய முஹத்தீஸ்கள் பொய், எல்லாமே பொய்னு சொல்ற ஒரு காஃபிர், அவன் இஸ்லாத்தில் வெளியேறிவிட்ட காஃபிர். ஃபஸ்லுர் ரஹ்மான்ங்கிற தவிர எந்த பேருமே அவனுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய அடையாளமே கிடையாது, அதை நம்புறா நீங்களும் காஃபிரா போயிடுவீங்க. ரெண்டாவது, இந்த ஃபஸ்லுர் ரஹ்மான் யாருன்னு சொன்னா, இவனுடைய அத்தா வந்து ஒரு பெரிய அட்வொகேட்டு, இவனுடைய அத்தா வந்து சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்த ஒரு பெரிய அட்வொகேட்டு, அந்த நல்ல மனுஷன். அவர் பெத்த பிள்ளைங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் டாக்டர் ஆகி கடைசியில் அவனுங்க இப்படி சமுதாயத்தை குழப்பி கடைசியில் நிறைய பேர் சாகடிச்சிருக்கானுங்க, நிறைய எக்கச்சக்கமான கேஸ் அவனுக்கு மேலே இருக்குது. இந்த இங்கே சேந்தம்ல இருக்கானுங்க ஃபஸ்லுர் ரஹ்மான்னு சொல்லி. இவங்க ஒரு முறை இவட்ட ஒரு டிரைவராக வேலை செய்கிற பையன், என்கிட்ட ஓதன பையன், என்னோட ஸ்டூடெண்ட் பையன் டிரைவராக இருந்தான். ஒரு முறை என்கிட்ட வந்து ஹசரத் ஃபஸ்லுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கணுங்கிறாரு, கூப்பிட்டு வரவா அப்படின்னா, சரி வர சொல்லுப்பா, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர சொன்னேன். வந்தால் ஒரு நாள் அசருக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. போன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அவருடைய அவர் அந்த புக்கு ஒன்று போடுறான், ஏதோ ஒரு அந்த புத்துக்கு பேர் பேர் ஞாபகம் இல்லை. அந்த புக்கில் முதல் பக்கத்தில் கவர் ஸ்டோரியே ரேப்பர்லேயே என்னன்னு சொன்னால், இமாம்கள் எல்லாம் ஷைத்தானின் அடிவருடுகளே, மக்காப்பள்ளி இமாம் ஒப்புதல். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நானும் அவனும் சும்மா பேசிக்கிட்டு பாருங்க, அதில் திருச்சி இருச்சி கூட்டி குறைச்சி போட்டு கடைசியாக இப்படி பேசி கொண்டிருக்கையில், இமாம்கள் எல்லாம் அவர் ஷைத்தானின் அடிவர்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே. அப்ப நான் கூப்பிட்டுக்கிறேன், என்னப்பா இப்படி எழுதிருக்க கிறுக்கு பைய, இவன கேஸ் போடலாமா அப்படின்டா. அப்ப அவன் சொன்னா, ஹசரத் அவன் மேல ஏற்கனவே 200 கேஸ் இருக்குது, நீங்க போட 220 கேஸ், 200 கேஸ் இது 220 கேஸ் அப்படின்னா. சோ அந்த மாதிரி ஃப்ராட். இவன் இவனுடைய பேச்சை கேட்கறதோ மதிக்கிறதோ நம்புறதோ பெரிய பாவம், குஃபர்ல கொண்டு விட்டுரும். பிற 27 நாள் தான் லைலத்துல் கத்ர் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் வருமே, லைலத்துல் கத்ர் 27 எப்படி நினைத்தார்கள்? இந்த கேள்வியெல்லாம் தயவுசெய்து கீழே இருக்கிற ஆன்லைன்ல உள்ளவங்க இதை அனுப்பாதீங்க, இதெல்லாம் சும்மா பச்சைப்பழத்தனமான கேள்வி. படிச்சு படிச்சு சொல்றேன், 27 மட்டும் எழுத்து கதிரி இல்ல, 5 ராத்திரம் எழுத்துக்கிறது சொல்லி, இப்ப இவரு 27 எழுத்து சொன்னா அது மாறி மாறி வருதான், பல தடவை விளக்கம் சொல்லி ஆச்சு. இதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வது சுன்னத் என்ற ஒரு மொராக்கோ இளம் இமாம் கூறுகிறார், இது சரியா? சுன்னத்தெல்லாம் கிடையாது, அரபுகளுடைய கலாச்சாரம் ஆண்களுக்கு ஹத்னா பண்ற மாதிரி பெண்களுடைய ஹத்னா பண்ற பழக்கம் இருந்துச்சு, பட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அங்கீகரிக்கவும் இல்லை, அது வந்து சுன்னத்தும் கிடையாது, அரபுகள்ல இருந்த பழக்கம் அது. என் ஆபீஸில் ஜும்மா தொழுகைக்கு செல்ல வழி இல்லை, என் ஆபீஸ்ல லோகர் தொழிலாமா? கூடாதுங்க, அந்த ஆபீஸோட வெளியே வந்துடணும், அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது, ஜும்மா தான் தொழுதாகணும். ஒரு பெண் மாதவிடாய் முடிந்து சுத்தப்படுத்தி விட்டு 15 நாள் கழிச்சு திரும்பவும் கரை ஏற்பட்டால் இந்த சட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப அதாவது வளமையா வர்றதை விட அவளுக்கு எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா நாள்லயோ இடைப்பட்ட காலத்திலேயோ அல்லது இரகுலரா அவளுக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங்கை பெருசாக எடுத்துக்கூடாது, ப்ளீடிங்கை சுத்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு வகத்தும் புதுசு புதுசாக ஒழிச்சு தொழுதரணும். ஒரு கணவர் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் மேல் என்ஹான்ஸ்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு என்னன்னு தெரியல எனக்கு. துபாயில் ஒரு பயானில் முஃப்தி உமர் ஷரீப் அவர்கள் பெண் குழந்தைக்கு ஒரு முறை மட்டுமே மொட்டை போட வேண்டும் என்று கூறினார், சரியா? அதாவது குழந்தை பிறந்தால் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மொட்டை அடிச்சு அந்த முட்டையை வந்து அந்த முடியை வந்து வெள்ளியுடைய கணக்கு கொடுக்கணுங்கிறாங்க, அந்த அதிச அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்களை மொட்டை போடுறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, மொட்டை போடுறது ரசூலுல்லாஹி சொல்லல, கரெக்ட் தான் சொன்னது, ஒரு தடவை தான் மொத்தம் முடி போடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் பேசணும், என்னது இந்த விஷயம் பேசணும் இந்த விஷயம் கேட்டோம் அப்படி அமர்ச்சி கொடுத்த உதவி தருவனாக. பாண்டிச்சேரியிலிருந்து மதர் ஹுதா மதரசாவது உங்களுக்கு உதவி தெரிவித்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க.